sendiri. Awalnya takwa tawakkul irayacham Allahin meedhu kondu asaikka mudiyaatha nambikkai இதை பற்றி எல்லாம் பேசுவதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்பளித்த ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு இருந்ததை போன்று தக்வாவை பெரியச்சத்தையும் அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையையும் தவக்குலையும் இன்னும் அவர்களிடத்திருந்த அனைத்து நற்குணங்களையும் நற்செயல்களையும் அல்லாஹ் நமக்கும் தந்தருவானாக என்று துவாசிதாரணமாக இன்றைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்க இருக்கின்றோம். குர்ஆனுடைய பெரும்பகுதியை நபிமாருடைய வரலாற்றில் பெரும்பகுதியை ஆக்கிரமித்துக் கொண்ட ஒரு நபி என்று சொல்கிறார். இவர்களை பற்றி சொல்லப்படாத அத்தியாயமே இன்னை சூறாவே இல்லை என் அளவுக்கு நபிமார்களிலேயே அதிகமாக குறிப்பிடப்பட்ட ஒரு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். சொல்லப்போனால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அதிகமாக அல்லாஹ் பேசியது குர்ஆனிலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிதான். என்ன காரணம்? மற்ற நபிமார்களுக்கு இல்லாத அவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை, அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அம்சத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன, காரணம் என்ன என்று நாம் பார்ப்போம். என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே, அவர்கள் வாழ்ந்த பகுதியிலே அதிகமாக வாழ்ந்தவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உம்மத்தினர்கள். அதாவது தங்களை மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் உம்மத்தினர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய யூதர்கள். உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கும் அதிகப்படியான தொல்லைகள் வந்தது இந்த யூதர்களால் தான். இன்று வரை வந்து கொண்டிருப்பது இந்த யூதர்களால். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த யூதர்கள் தாங்கள் எந்த நபியினுடைய உம்மத்தில் சொல்லிக் கொள்கிறார்களோ அந்த நபியினுடைய உண்மை வரலாறு அனைத்தையும் அல்லாஹ் மிக தெளிவாக சொன்னான், மிக விளக்கமாக சொன்னார், விலாவாரியாக சொன்னார், ஒவ்வொரு சம்பவத்தை பற்றியும் சொன்னார், சில சம்பவங்களை திரும்ப திரும்ப சொன்னார். காரணம் என்னவென்றால், இந்த யூதர்கள் செய்யக்கூடிய இந்த காரியங்களுக்கும் இவர்களுடைய கெட்ட செயல்களுக்கும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்தினர் என்று சொல்லிக் கொள்வதற்கு இந்த அருகே மற்றவர்கள் இவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் இருந்த எந்த நல்ல குணமும் இவங்கள்ட்ட கிடையாது, இவர்களுக்கு இருக்கக்கூடிய எந்த கெட்ட குணமும் மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் கிடையாது என்பதை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் உணர்த்துவதற்கும் அதன் மூலமாக இந்த யூதர்களுக்கு யூதர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகளில் இருந்து இஸ்லாமிய முஸ்லிம்களையும் பாதுகாப்பதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறை பற்றி விலாவாரியாக சொன்னார். அன்புக்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறு ஒன்று சொல்லியிருக்கிறேன். அவர்கள் பலஸ்தீனிலிருந்து ஈரானுக்கு போகும்பொழுது மிஸ்ர் வழியா போறாங்க. போகும்பொழுது அவங்களுடைய மனைவியே அந்த மிஸ்ரை சார்ந்த ஒரு அநியாயக்காரன், அவன் மனைவியை ஆசைப்படுறான், அவர் ஆட்சியாளன் அந்த வரலாறு சொன்னோம். அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்திலிருந்து அப்படியே வாழையடி வாழையாக அந்த மிஸ்ருடைய ஆட்சியாளர்கள் கடுமையான குறுக்கோளர்களாக இருந்தார்கள். ஆட்சியாளர்கள் கடுமையான குறுக்கோளர்கள். அந்த ஆட்சியாளர்கள் தான் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களோ அந்த சமுதாயம் மட்டும்தான் வாழணும், உலகத்தில் எந்த சமுதாயம் வாழக்கூடாது என்ற சிந்தனை கொண்டவர்கள், எந்த அந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்கள் அவர்கள்தான் மிஸ்ரை நீண்ட காலமா ஆண்டு வந்தார்கள். அப்படி ஆண்டு வந்த அந்த ஆட்சியாளர்களுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரவுன் என்று குறிப்பிட்டான். அந்த பிரவுன் என்பது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு தனி மனிதனுடைய பெயர் அல்ல. பிரவுன் என்பது அந்த ஆட்சியாளருடைய பெயர், ஜனாதிபதி, தலைவர் அல்லது பிரதமர் அப்படின்னு சொல்ற மாதிரி. இந்த கடைசி பிரவுன் இருக்கின்றானே, இவன் கடைசி பிரவுன், இரண்டாம் ரம்சிஸ் என்று சொல்லப்படும். இந்த பிரவுனுடைய கடைசி பிரவுன் ஆண்ட காலம் மிக மிக ஒரு மோசமான காலம், மிக மிக ஒரு மோசமான காலம். பொதுவாகவே நீங்க வரலாறு பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம எந்த நாட்டினுடைய வரலாறு, எந்த சமுதாயத்தினுடைய சிவிலைசேஷனுடைய வரலாறு எடுத்து நம்ம பார்த்தாலும், பார்த்தீங்கன்னா ஒரு கடைசியா வரக்கூடிய ஒரு ஆட்சியாளர் மிக மிக குரூரமானவனா இருக்கும். அவனுக்கு பிறகு ஒரு மக்களுக்கு மத்தியிலே ஒரு நல்லது ஏற்படும், ஒரு புரட்சி ஏற்படும், எல்லாரும் குரூரமானவனா இருப்பாங்க. அந்த கடைசியா இருக்க பிறகு அவன் ரொம்ப குரூரமானவனா இருப்பான். அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படும், புரட்சி ஏற்படும், இதெல்லாம் வரலாறு பார்க்கலாம். பிரெஞ்சு ரெவல்யூஷன் சொல்லி ஆங்கிலத்தில் கேள்விப்பட்டிருக்கோம், பிரெஞ்சு புரட்சி சொல்லி. இந்த பிரெஞ்சு புரட்சிங்கிறது வந்து வரலாறு என்ன சொன்னா, பிரெஞ்சு நாட்டில் பிரபுக்களுடைய ஆட்சி நடக்குது. அந்த பிரபுக்களுடைய ஆட்சியில இந்த பிரபுக்களும் மத குருமார்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு தான் பாக்குற மக்களை சித்திரவதை பண்றது, அப்பா அப்பாவி மக்களை பொதுமக்களை குடும்பப்படுத்துறது, அவங்களுடைய மறுபடி வசூல் பண்றது, அநியாயமான முறையில் அவங்களை பிடிக்கிறது, பிடிக்க அதன் பிரபுக்களும் இந்த பாதிரிமார்களும் நல்லா அனுபவிக்கிறது. பிரபுக்களும் பாதிரிமாரும் கை கோர்த்து கொண்டு அவங்க நல்லா அனுபவிக்கிறது. அதனாலதான் அந்த காலத்துல வந்து கிறிஸ்தவ உலகத்தை சார்ந்த பெரிய பெரிய அறிவியல் வல்லுநர்கள், பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் நல்ல அற்புதமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு உலகத்து சொன்னாங்க. சொல்லும் போது பாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்குது, அது ஆட்சியாளருடைய சப்போர்ட் இருக்கிறதுக்காக வேண்டி அந்த விஞ்ஞானிகள் ரொம்ப கண்டுபிடிச்ச ஆளை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச ஒரு செய்தியை சொல்லுவாங்க. இவங்க ஈஸியா என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து நம்ம பைபிளுக்கு எதிரானது, அவங்க கொலை பண்ணுங்க அப்படின்னு. அப்படி கொல்லப்பட்டவர் தான் நியூட்டன், அதே மாதிரி யுரேனவ் போன்ற பெரிய பெரிய விஞ்ஞானிகள் தான் கொல்லப்பட்டாங்க, கண்டாரித்து கொல்லப்பட்டாங்க. அப்படி கண்டாரித்து கொல்லப்படுறது, நெருப்பு வச்சு கொல்லப்படுறது, இந்த மாதிரி அவர்கள் கொல்லப்பட்டதன் விளைவு, இந்த விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டத்தில் புரட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் கஷ்டப்பட்டு எங்க வாழ்க்கையை இழந்து நிறைய விஞ்ஞானிகள் பார்த்தா தாடியோடு இருப்பாங்க. நிறைய விஞ்ஞானிகள் போட்டலாம்னு பாருங்க, ஐன்ஸ்டீன் ஐன்ஸ்டீன் மாதிரி அழுதா பார்த்து தாடியோடு இருப்பாங்க. ஏன்னா ஷேவ் பண்ற டைம் இல்லை அவங்க, கஸ்தூரோட சுத்தத்தில் வைக்கிறோம் தாடி, அவன் ஷேவ் பண்ற டைம் இருந்தாலும் அப்படி தன்னை வாழ்க்கையே அர்ப்பணிச்சு வந்து விஞ்ஞானத்துக்காண்டி அறிவியலுக்காண்டி அர்ப்பணிச்சு ஒரு செய்தியை கண்டுபிடிச்சு சொன்னாண்டா, இது ஈஸியா வந்து இது வந்து பைபிளுக்கு எதிரானது, பூமி உருண்டைங்கிறத கண்டுபிடிச்சாரு கலீலியோ. கலீலியோ அந்த கலீலியோ அவ்வளவு கஷ்டப்பட்டு பூமி உருண்டைங்கிறத கண்டுபிடிச்சோன்னா, இதை ஈஸியா என்ன பண்ணிட்டாங்க இந்த பாதிரிமார்கள் குருமார்கள், இது நம்முடைய வேதத்துக்கு எதிரானது, வேதத்துல வந்து பூமி தட்டம்தான் இருக்குது, வேதத்துல வந்து பூமி தட்டந்தாது, உண்மை சொல்றாரு, வேதத்துக்கு எதிரானது, அவர் நல்லா வச்சு கொடுங்க, நல்லா வச்சு கொடுத்தாங்க கல்வியோட. அதே மாதிரி புருடோ என்ற விஞ்ஞானியை தீயா வச்சு கொடுத்தாங்க. இப்படி இவர்கள் எல்லா விஞ்ஞானிகளையும் இப்படிதான் சித்திரவதை பண்ணி கொல்லப்பட போல கொல்ல ஆரம்பிச்ச பொழுதுதான் விஞ்ஞானிகள் தான் சேர்ந்து ஒரு புரட்சி பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கிவ் ஒன் டு ஜீசஸ், வாட் இஸ் டியூ டு ஜீசஸ், கிவ் ஒன் டு சீசர், வாட் இஸ் டியூ டு சீசர். ஜீசஸ் கொடுக்க வேண்டியது ஜீசஸ் கூடாது, சர்ச்சோடு நிறுத்திக்க. ஆட்சியாளர் சீசர் கொடுக்க வேண்டிய சீசர் கொடு, ஆட்சியாளர் எங்க விஞ்ஞானத்தை வந்து ரெண்டு பேரும் தலைதான் ஜீசஸையும் சீசரையும் கொண்டு எங்க ஊர் உழைக்காத, எங்க விஞ்ஞானத்தை ஊர் உழைக்காத, நீ ஆட்சியாளர் ஆட்சி ஒன்று செஞ்சிருப்போம் மக்களை பார்த்துட்டு அவரோட அன்பிஷன் பண்ணுவோம், நீ கடவுள் வரணும்னா கிவ் டு ஜீசஸ், வாட் இஸ் கிவ் டு ஜீசஸ், ஜீசஸ் கொடுக்க வேண்டியது சனிக்கிழமையில ஞாயிற்றுக்கிழமையில சர்ச்சை ஒன்று கொடுத்து அதோடு இருக்கீங்க, எங்க விஷயத்துல தலைதான என்று விஞ்ஞானிகள் போர் கொடுத்து ஆரம்பிச்சாங்க. இதற்கெல்லாம் எதிராகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விஞ்ஞானிகளை ஊக்குவித்தார்கள். திருமறை மூலமாக ஆராய்ச்சி பண்ணுங்க, நல்ல ஆராய்ச்சி பண்ணுங்க. ஆராய்ச்சி பண்றதுக்கு சில ஹிட்ஸ் அல்லாஹ் கொடுத்தான். ஆராய்ச்சியாளருக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு கருவறையை பத்தி ஆராய்ச்சி பண்ணாரு கீட் மோர்கிறவரு, அதே மாதிரி எக்கச்சக்கமான ஆராய்ச்சியாளர்கள் அவங்களாம் சொல்றாங்க, நாங்க ஆராய்ச்சியாளருக்கு அந்த ஜாமீன் பண்ண ஐயா சல்பேரிக் ஆசிட் சொல்லக்கூடிய கந்தக அமிலத்தில் கண்டுபிடிக்கிறாரு. அவர்லாம் சொல்றாரு எங்களுக்கெல்லாம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லாஹ் குர்ஆன் தான் உறுதுணையாக இருந்தது. அல்லாஹ் குர்ஆன் வெறும் ஒரு கெமிஸ்ட்ரி புக்கா இல்ல, அதுக்கு சர்பேரிக் ஆசிட் பத்தி சொல்றதுக்கு அல்லாஹ் வேதம் வேதியியல் புத்தகம் அல்ல, ஆனால் எங்களுடைய வேதியியல் ஆராய்ச்சிக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆனை உற்சாகப்படுத்தியது. அதே மாதிரி மெடிக்கல் ரீதியா தாயை கருவறையை பத்தியும், கருவறையை குழந்தை உருவாகக்கூடிய விதத்தை பத்தியும் நான் ஆராய்ச்சி பண்றதுக்கு எனக்கு முழு உதவியா இருந்தது அல்லாஹ்வுடைய குர்ஆன் டாக்டர் கீமோ சொல்றாரு. சோ இந்த மாதிரி இதற்கு நேர் மாற்றமாக கிறிஸ்தவ உலகத்துக்கு நேர் மாற்றமாக இஸ்லாமிய உலகம் தான் விஞ்ஞானிகளை உற்சாகப்படுத்தியது ஊக்குவித்தது. அது ஒரு தனி டாபிக். இந்த நிலையிலே அங்கே பிரான்சிலே ஆட்சி செய்தவர்கள் பிரபுக்களும் இந்த மதகுருமாரும் கைகோத்துக்கிறாங்க. அதனாலதான் விஞ்ஞானிகள் ரெண்டு பேரும் எதிர்த்து போர்க்குறம் கொடுத்தாங்க. Given to Jesus what is due to Jesus and given to Caesar what is due to Caesar. Jesus கொடுக்க வேண்டியது ஜீசஸ் கூட, சீசர் கொடுக்க வேண்டியது சீசர் தான் ஆட்சியாளர், ஆட்சியாளர் கொடுக்க வேண்டிய ஆட்சியாளர் கூட ரெண்டையும் கொடு, நீங்க ரெண்டு பேரும் கை கொடுத்து என்ன கொள்ளாதீங்க அப்படின்னு போர் எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க. சோ அந்த பிரெஞ்சு புரட்சியை பார்த்தோம்னா இந்த மக்களுடைய மக்களை சுரண்டது, வரிகளை பேர மக்களை சித்திராவதம் பண்றது, மக்கள் கொடுமைப்படுத்துறது, இப்படிப்பட்ட அநியாயம் தெரிஞ்சுக்கணும் யாருன்னா லாஸ்டா வந்தா பிரெஞ்சு ஆட்சியில. ஏன்னா உலக வரலாற்றுல பிரெஞ்சு ரெவல்யூஷன் அவாய்ட் பண்ணிட்டு உலக வரலாறு படிக்க முடியாது. நான் ஹிஸ்டரி படிக்கும் பொழுது என்னுடைய ப்ரொஃபசர் சொல்லுவாரு, ஒரு ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட் வந்து உங்களுடைய டேட்டா வரத மறக்கலாம், ஆனா பிரெஞ்சு ரெவல்யூஷன் டேட்டா மறக்கக்கூடாது. ஏன் உலக வரலாறுல பிரெஞ்சு ரெவல்யூஷன் என்பது பிரெஞ்சு புரட்சி என்பது மிகவும் முக்கியமான புரட்சி. அது நீண்ட வரலாறு சுருக்கமா சொல்றேன், அது ஒரு சில சம்பவங்கள் மட்டும் சம்பந்தப்பட்டதை மட்டும். அப்ப அந்த பிரெஞ்சு புரட்சியில 16th Louis என்ற ஒரு மன்னன் தான் கடைசியா இருப்பான். அதுக்கப்புறம் சாதாரண ஒரு போர் வீரர்களான் நெப்போலியன் போனபால், அவன் வந்து மக்கள் அநியாயங்களை பார்த்து கொந்தளிக்கிறான், அவன் புரட்சி செய்யறான். அந்த புரட்சியின் விளைவு அந்த 16th Louis மன்னனுடைய ஆட்சி முடிவுக்கிறது, அந்த கொடுங்கோல் ஆட்சி முடிவுக்கிறது. நெப்போலியன் போனபால் பிரெஞ்சு புரட்சி நடத்தி பிரெஞ்சை கைகொள்கிறான், மிகப்பெரிய ஆட்சி நடத்துகிறான். பிறகு பின்னால் திப்பு சுல்தான் ஏற்பட்ட தொடர்பில் இஸ்லாமியை ஏற்றுக்கொண்டான் என்று கூட ஒரு பேச்சு இருக்கு. நெப்போலியன் வந்து அவர் மரணிக்கும்போது முஸ்லீமாக தான் மரணிச்சாரு. ஏன்னா இடையில திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொடர்பு ஏற்படுத்தி கண்ட போக்குவரத்து ஏற்பட்டு திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருக்கு தாவா செஞ்சு அவர் இஸ்லாமியை ஏற்றுக்கொண்டார் சொல்லப்படுது. இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஏற்படக்கூடிய நேரத்தில் மக்கள் எந்த அளவுக்கு சித்திராவதி செய்யப்பட்டார்கள், நசுக்கப்பட்டார்கள், ஆட்சியாளர்கள் மக்களை பற்றி கவலையே படவில்லை அப்படிங்கிறது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அந்த 16th Louis மன்னனுடைய மனைவி ராணி பேரு மேரி அண்டைனா. இந்த மேரி அண்டைனா எப்படின்னா இன்னைக்கு நம்ம என்ன சொல்றது, வளர்க்குமாரன், நெருக்கமான தோழி, இந்த கதைதான் சாதாரணம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த மேரி அண்டைனாவுடைய கதையை பார்த்தோம்னா இன்னைக்கு ஆட்சியாளர்களோடு இருக்கக்கூடிய இந்த ஊழல் சம்பந்தப்பட்டது, இவர்கள் சம்பந்த அராஜகம் சம்பந்தப்பட்டது, இவர்கள் செய்யக்கூடிய முறைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது அந்த மேரி அண்டைனாக்கு முன்னாடி. அப்ப அந்த மேரி அண்டைனா 16th Louis அரண்மனையில் இருப்பாளா, அவளுக்கு வந்து உலகத்தில் என்னன்னே தெரியாது. அவ்வளவு ஆடம்பரம், அவ்வளவு அனாச்சாரம், அவ்வளவு சொபிஸ்டிகேட்டட் சொகுசான வாழ்க்கை, ஆடம்பரமான ஏகபோகமான வாழ்க்கை இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்போ அந்த நேரத்தில் வந்து மக்கள்லாம் ஒருவேளை ருட்டி கூட வழி இல்லாம, ஒருவேளை அந்த மக்கள் ருட்டி தான் இருக்காங்க, ஒருவேளை ரொட்டி கூட வழி இல்லாம சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அரண்மனைக்கு முன்னாடி மக்கள் கூச்சி இருக்காங்க. எங்களுக்கு ஒருவேளை ரொட்டிக்காக ஏற்பாடு பண்ணு, நாங்க சம்பாதிக்கிற காசை போற நீ குடிக்கிற நீ அமதிக்கிற வழிங்கிற தெரியல, எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்ல, எங்களுக்கு ஏதாவது ரொட்டிக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு மக்கள் ரொட்டி ரொட்டி கதறாங்க மக்கள். அப்போ விவான் பிரெட், விவான் பிரெட், எங்களுக்கு ரொட்டி கொடு, சாப்பிட ரொட்டி வேணும் அப்படின்னு கதறாங்க. அப்போ இப்போ மேரி அண்டைனா உள்ள இருக்கிற அரண்மனை உள்ள, அப்போ கேட்கிறவன் தன்னுடைய வேலையாளர்கிட்ட என்ன ஒரே கூச்சல் வருது, என்ன சத்தம் அப்படின்றவன, அந்த வேலையாளர் சொன்னாங்கன்னா அவெல்லாம் வந்து ரொட்டி கூட கிடைக்க மாட்டேங்குதான் சாப்பிடறதுக்கு, அதனால பாவம் கத்துறாங்க, கதறாங்க, கூச்சல் இருக்கிறாங்க அப்படின்றவன் அவன் சொன்னானா, ஏன் ரொட்டி தான் வேணும் அடம்பிடிக்கிறாங்க, இஃப் தே ஹேவ் நோ பிரெட் லெட் தம் ஈட் கேக், அவர் ரொட்டி கிடையாது கேக் சாப்பிட சொல்லுங்க, ஏன் ரொட்டி தான் வேணும் அடம்பிடிக்கிறாங்க, ரொட்டி கிடையாது என்ன நல்லா கேக் சாப்பிட சொல்லுங்க அப்படின்றான். அந்த அளவுக்கு மக்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு இது வந்து யூரோப்பியன் இது பிரச்சனை விஷயம்ல ஒரு வரலாற்றுல ஒரு முக்கியமான சொல்றாங்க. அவங்க ருட்டி தான் இங்கிருந்தாக்கா கேக் சாப்பிட சொல்லுங்க, ஏன் ருட்டி தான் அவங்க சித்தா ஏதோ ருசிக்கான ருட்டியா அவங்க கேக் சாப்பிட சரிச்சு போய் இந்த வீட்டு வந்தாமா பழைய சோறு கூட இல்லமா அப்படின்னா, ஏன் பழைய சோறு தான் நடப்பிடிக்க ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட அப்படின்னு எப்படி இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி அவர் மக்களுடைய நிலைமையே தெரியாம ஏன் ரொட்டி தான் நடந்துக்கிறாங்க, ரொட்டி கேட்டா நல்ல கேள்வி சாப்பிட சொல்லுங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒரு மோன மோசமான ஆட்சி செய்தார்கள். அந்த ஆட்சி முடிவுக்கு வந்தது நெப்போலியன் போன வேண்டும் தான். அதே மாதிரி இந்த திராவுடைய ஆட்சி காலத்திலே அவருடைய வம்சத்தார்கள் திபுத்தி, திபுத்தின்னு சொல்லுவாங்க. இந்த திபுத்தியுடைய ஆட்சியிலே இவன் வந்து என்ன பண்ணா, கடைசி மன்னன் தான் ரொம்ப மோசமான மன்னன், 2nd Ramses அப்படிங்கிறாங்க. இவன் தான் குரானில் சொல்லப்படக்கூடிய திராவுட், இந்த பிரவுனுக்கான இரண்டாம் ரெம்சிஸ் இவர் கொடுங்கோல் ஆட்சியை மக்களுக்கு பண்ணது மட்டும் இல்லாம மக்களை பூரா அடிமைப்படுத்தி நான் தான் ரப்புன்னு அவங்க சொல்லி வச்சிருந்தான், நான் தான் இறைவன், நான் தான் அவங்க ஆண்டுதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரிட்டிஷ் கலாச்சாரம் படிதான் ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதி வந்து என்ன சொல்றாங்க, மை லார்ட் வந்து ஒரு இவருக்கு ஷிர்கான வார்த்தை, இது இந்த அடிமைத்தனத்தை கட்டுப்படுத்த வார்த்தை தான் மை லார்ட் சொல்றது, நீதிபதியை பார்த்து மை லார்ட் சொல்லக்கூடிய வார்த்தை அந்த காலத்து அடிமைத்தனத்தை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில் அடிமைத்தனத்தின் அடையாளமான வார்த்தைகள் இதெல்லாம். அதே மாதிரி மேயர் வந்து வர்ஷிப்பபிள், வணக்கத்திற்குரியவர், வணக்கத்திற்குரிய மேயர், மேயர் சொல்றாங்கல்ல, அப்ப இந்த மாதிரி வார்த்தை தான் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை. அந்த அடிமைத்தனத்துக்கு மேல அவன் என்ன சொன்னான்டா, தன்னுடைய கடவுள் தனத்தை வெளிப்படுத்தினா நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன பண்ண சொன்ன, பொதுவா இந்த மாதிரி இந்த குடும்ப ஆட்சியாளர்கள் தனக்கு எதிராக மக்கள் கிளர்ந்து கூடாதுன்றதுக்காண்டி எப்பவுமே இவன் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சூத்திரம் என்ன அப்படின்னா, டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, பிரித்தாலும் சூழ்ச்சி, மக்களை வந்து டிவைட் பண்ணி விட்டுருவான், மக்கள் வந்து ஒற்றுமையை அறந்து வர மாட்டான், மக்கள் ஏதாவது காரணத்திலே இந்த குரூப் இந்த குரூப் இந்த குரூப் பிரிச்சு விட்டுருவான். இது அந்த காலத்துல திபுத்தியுடைய மன்னனாக இருந்த கிராம் இதே டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை ஃபாலோ பண்ணான் சொல்லி அந்த அவனுடைய ஆட்சியை பற்றி சொல்றான் பாருங்க. நாளைக்கு தராவில வந்து சூரா சூரத்துல் கசஸ் 28வது அத்தியாயம் அது ஆரம்பத்திலிருந்து அல்லாஹ் ஆரம்பிக்கிட்டான். ஆரம்பத்திலிருந்து ஃபிரௌனுடைய ஆட்சி கொடுங்கோல் ஆட்சியை பத்தி அல்லாஹ் இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி பிறந்தாங்க எப்படி வந்தாங்க அவங்க வச்சு அல்லாஹ் கதையை எப்படி முடிச்சாங்க அல்லாஹ் விரிவா சொல்லிட்டு வரான். இது பல இடங்கள்ல குர்ஆன்ல பல இடங்கள்ல சொன்னாலும் இந்த ஒரு சூரா அல்லாஹ் கோரிய சொல்லிட்டு வரான். சோ அதனால இந்த சூரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நத்ரு அலைஹி நபி மூசா வ ஃபிரௌன், நபியே மூசாவுடைய ஃபிரௌனுடைய சங்கதிகளை விஷயங்களை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். பில் ஹக்கில் கௌமி யூமினூன், உண்மையான சம்பவங்களை உங்களுக்கு சொல்கின்றேன். ஈமான் பண்ண மக்களுக்காக, ஈமான் பண்ண மக்களுக்கு இது ரொம்ப படிப்பே தரப்படுறதுக்காண்டி நான் உங்களுக்கு சொல்றேன். இல்ல ஃபிரௌன் அலா ஃபில் அர்தி, ஃபிரௌன் பூமியிலே கடுமையான கர்வம் கொண்டு அழைத்தது மட்டுமல்ல, அவன் தன்னுடைய ஆட்சியில் உள்ள மக்களை பல பிரிவுகளாக பிரித்து விட்டான். சார்ந்தவர்கள் அந்த சிபுத்திகள் தான் எகிப்து என்ன எகிப்து எகிப்து அந்த கிபுத்தில தான் எகிப்து பேர் வந்துச்சு. அந்த சிபுத்திகள் இருக்கிறாங்களே, இந்த சிபுத்திகள் வந்து சிரோன்லே கோத்திரத்தை சார்ந்தவர்கள். இவங்க வந்து அங்கு இருந்த வலி இஸ்ராயல் என்று சொல்லக்கூடிய இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியில் இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய 12 பிள்ளைகள் வம்சத்துல வந்தவங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்கிறேன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சாரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் 12 பிள்ளைகள், அந்த 12 பிள்ளைகளுடைய வம்சத்துல வந்தவங்க தான் யாரு, பனு இஸ்ராயல். இந்த பனு இஸ்ராயல் அந்த மிஸ்ரில் வசிக்கிறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு. அந்த 12 கோத்திரத்தாரைத்தான் இந்த ஜிபுத்தி என்ன பண்றாங்கன்னா அடிமையா பிடிச்சு வச்சு அவங்களை வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவங்களா ஒடுக்கப்பட்டவங்களா ஆக்கி அவங்க வந்து ரொம்ப கடுமையா சித்திரவதை பண்றாங்க. இவன் என்ன பண்ண தனியா பிரிச்சு, இது ஆண்டு பரம்பரை, இது வந்து நீங்க வந்து அடிமை பரம்பரை அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சு வச்சாங்க. இதே கலாச்சாரம், இதே கலாச்சாரத்தை தான் இந்தியாவுக்கு கொண்டு வந்தார்கள் யூதர்களுடைய வம்சாவளியான பிராமணர்கள். இந்த யூதர்கள் இங்கிருந்தது தான் கிபுத்தில் இருந்தது தான் பனிஸ்ரால் யாரு இருந்தது தான் வந்து மக்கள் எல்லாம் பிரிச்சு வச்சு டிவைடர் பாலிசி அடிப்படையில நீங்கெல்லாம் வந்து நான் கடவுள், நான் இவங்கெல்லாம் வந்து கடவுளின் பிள்ளைகள், யாரு சுபத்தியில கடவுளின் பிள்ளைகள், நீங்கெல்லாம் கடவுளுக்கு கடவுளின் பிள்ளைகளுக்கும் சேவை செய்ய பிறந்த அடிமைகள் அப்படின்னு சொல்லி இந்த பணி இஸ்ராயலையும் இந்த சுபத்திகளையும் பிரிச்சு வச்சிருந்தான். எப்படி இஸ்லாமிய கொள்கைக்கு மாற்றமாக அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான், நீங்க எல்லோரும் ஒரே தாய் தந்தை பிள்ளைகள், மனிதர்கள் எல்லோருமே யாரு ஒரே தாய் தந்தை பிள்ளைகள். இதனாலதான் பாருங்க உலகத்தில் எத்தனை பாத்திரமான கொள்கைகள் ஏற்படுச்சோ, இஸ்லாமுக்கு எதிரான எந்த மோசமான கொள்கைகள் ஏற்படுச்சோ, அத்தனை கொள்கைகளோ அல்லாஹ்வுடைய இந்த சூத்திரத்திற்கு எதிராக, ஒரே தாய் தந்தையுடைய சமத்துவமான பிள்ளைகள் என்ற சூத்திரத்துக்கு எதிராக தான் அவங்க எல்லாரும் கொள்கைகளை வகுக்க ஆரம்பிச்சாங்க. ஏற்றத்தாழ் அந்த மனிதர்களுக்கு ஏற்றத்தாழ் பாக்குறது, தாழ்த்தப்பட்டம் உயர்த்தப்பட்டம் பாக்குறது, ஜாதி பாகுபாடு பாக்குறது, மனிதர்களுக்கு உயர்வாளன் இழிவாளன் பாக்குறது. அப்ப இந்த கொள்கையை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தினவங்க யாருன்னா யூதர்களுடைய வம்சாவளியான இங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள். யூதர்கள் எங்க இருந்து இருந்தாங்கன்னா அவன் அறிமுகப்படுத்தினா பாருங்க, யாரு? பிரவுன். அவனுக்கு இருந்தான். தன்னை அறிமுகப்படுத்திய பிரவுனிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட யூதர்கள் அந்த கொள்கை டிவைடட் பாலிசியையும் அந்த மனித குலத்தில் ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடிய பாலிசியையும் உலகம் முழுவதும் அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சாங்க யூதர்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்றான், இவர்கள் அந்த பிரவுன் என்ன செஞ்சா மக்களை பல பிரிவாக பிரித்து அவர்கள் சில பேரை அடிமைப்படுத்தி பலகீனப்படுத்தி தாழ்த்தப்பட்டவர்களாக பயன்படுத்த ஆரம்பிச்சா. சகோதரர்களே, இந்த பிராவுன்கள் இந்த பனு இஸ்ரவேலை எந்த அளவுக்கு குடும்பப்படுத்தினாங்க, எந்த அளவுக்கு சித்திரவதைப்படுத்தினாங்க அப்படிங்கறதுக்கு ஒரு உதாரணம் நீங்க பாக்கணும்னு சொன்னா நமக்கு பல தலை சுத்தி போயிடும். நம்ம யோசிச்சோம்னா நம்முடைய சிந்தனையால சிந்திக்க முடியாது, இப்படியும் ஒரு மனுஷனை குடும்பப்படுத்துவானா அப்படின்னு சொல்லி அதுக்கு பெரிய உதாரணம் இன்னைக்கு வாழும் உதாரணமா அல்லாஹ் வச்சிருந்தான். உலகத்தில உலக அதிசயங்களில் ஒன்றான பிரமிடுகள், உலக அதிசயங்களில் ஒன்றான பிரமிடு. இந்த பிரமிடு பக்கத்துல பாத்தீங்கன்னா இஜிப்துல அங்கே கற்களை ஒரு கல்லுக்கு மேல ஒரு கல், ஒரு கல்லுக்கு மேல ஒரு கல், ஒரு கல்லுக்கு மேல ஒரு கல், எத்தனையோ அடி உயரம், எத்தனையோ அடி அகலம், கற்களை ஒரு கல்லுக்கு மேல ஒரு கல் அடிக்க அடிக்க அடிக்க வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கல்லுடைய வெயிட் குறைஞ்சது 200 டன். ஒவ்வொரு கல்லுடைய வெயிட் குறைஞ்சது 20 டன்லிருந்து 200 டன் சார், 20 டன்லிருந்து 200 டன். அந்த 200 டன் உள்ள ஒரு கல்ல எந்த கிரேனாலையும் தூக்க முடியாது, எந்த யானையாலையும் தூக்க முடியாது. எத்தனை மனிதர்கள் சேர்ந்து இதை தூக்குனாங்க, எப்படி இதை அடுக்கினாங்க, எப்படி இதை ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஃபிட் பண்ணாங்க. இன்னைக்கு 1000 ஆண்டுகள் ஆகியும் இந்த பிரமிடுகள் எல்லா காத்துக்கும் மழைக்கும் பாலைவன புயல்களுக்கும் ஈடுபடுகிறதாக நின்று இன்று உலக அதிசயங்களில் ஒன்றா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இது முழுக்க முழுக்க மனித சக்தியால் உருவானது. முழுக்க முழுக்க அந்த காலத்தில் எந்த விஷயம் கிடையாது, எந்த தொழில்நுட்பம் கிடையாது, எந்த டெக்னாலஜி கிடையாது. முழுக்க முழுக்க மனித சக்தியால் உருவான ஒரு பொருளை ஒரு அதிசயத்தை உருவாக்கிட்டாங்கன்னு சொன்னா அந்த அதிசயத்தை உருவாக்குறதுக்கு யாரை பயன்படுத்தினாங்க, இந்த அடிமைகளை. இந்த அடிமைகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா அந்த வேலையை செஞ்சு பிடிச்சிருந்தாங்க. அவ்வளவு பெரிய வேலையை, அவ்வளவு ஒரு பாகம் பிரமிச்சு போயிடுவோம். அந்த ஒரு கல்லு, ஒரு கல்லு, ஒரு கல்லுக்கு பக்கத்துல நீங்க போய் நின்னீங்கன்னா அந்த கல்லு அந்த பிரமிடுக்கு முன்னாடி நீங்க ஒரு சின்ன பொம்மை மாதிரி இருக்கீங்க. அவ்வளவு பெரிய பிரமிடுக்கு முன்னாடி நீங்க ஒரு சின்ன பொம்மை மாதிரி இருக்கீங்க. ஒரு ஒவ்வொரு கல்லு ஒரு ஆள் உயரத்துல இருக்கும், ஒரு கல் கிட்டத்தில் ஒரு ஆள் உயரத்துல இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட கல்லு, ஆயிரக்கணக்கான கல்லு, பெரும் பாரங்கள் எல்லாம் பெரும்பெரும் பாரங்கள், ஒவ்வொரு கல்லு 20 டன்லிருந்து 200 டன் வரைக்கும் அவ்வளவு ஒரு பெரிய அந்த பாரங்களை வச்சு இவ்வளவு பெரிய பிரமிட உருவாக்கி எதுக்காக வேண்டி அந்த பிரமிடுக்கு பெரிய கலை கிடையாது. அந்த எகிப்து கலாச்சாரப்படி அவங்களுடைய நாகரிகப்படி அவங்க வந்து இந்த மம்மிபிகேஷன் சொல்லுவாங்க, அவங்களுடைய உடலை செத்து போன பிறகு உடலை பதப்படுத்தி சுத்தமா சொல்லுவாங்க. கருவாடு போடுறோம்ல, மீனை அடுத்து உடலை எடுத்து அதுல போய் கருவாடு போடுறோம்ல, அந்த மாதிரி மனுஷன் உடம்ப கருவாடு போடுவோம். அதுக்கு இங்கிலீஷ்ல மம்மிபிகேஷன் பேரு. அந்த மம்மிபிகேஷன் பண்ணி செத்த பிறகு தங்களுடைய ராஜாக்களுடைய உடல் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த உடலை கொண்டு போய் வைக்கிறதுக்கு வச்சுட்டு அதுக்கு மேல உள்ள அந்த சமாதி தான் என்னது, சமாதிரா சும்மா அப்படியே ஒரு இதா இருக்காது. கட்டணம் கட்டணம் இந்த கல்லுக்கு மேல கல் கல்லுக்கு மேல கல் வச்சு கிட்டத்தட்ட எத்தனையோ அடி உயரம், எத்தனையோ அடி அகலம். அந்த பிரமிடுகள் ஒரு செட்டு போன உடம்ப கருவாடு போட்டு உள்ள வைக்கிறதுக்காக வேண்டி அவன் அடிமைப்படுத்தி மக்களை வேலை வாங்க வேலை எவ்வளோ இவ்வளோ ஒரு அபாயகரமான வேலை. அதற்கு அந்த சொன்ன அவர்களில் ஒரு பகுதியிலே மக்களை பிரிச்சு நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நீ கெட்டவன், நீ வந்து பிரம்மனுடைய தலையிலிருந்து பிறந்தவன், நீ பிரம்மனுடைய தோளிலிருந்து பிறந்தவன், நீ பிரம்மனுடைய முட்டிலிருந்து பிறந்தவன், நீ பிரம்மாவுடைய காலிலிருந்து பிறந்தவன் அப்படின்னு சொல்லி மக்களை அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி பலகீனப்படுத்தி அவர்கள் சில பேரை இவர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அந்த அடிமைப்படுத்துறதுக்கு அடையாளம் தான் என்ன இருந்துங்க பிரமிடு. அதே கலாச்சாரத்தை தான் ஆறுநாடுகள் மெய்த்துக் கொண்டு மத்திய தரைகள் போதிலிருந்து மத்திய தரைகள் போதில் இன்னைக்கு எகிப்தினுடைய பார்டர் எகிப்துங்கிறது என்ன சொன்னா ஆப்பிரிக்கா கண்டத்தை சார்ந்தது, எகிப்திலிருந்து ஆப்பிரிக்கா கண்டத்தை சார்ந்தது. எகிப்துக்கு பக்கத்திலே ஜோர்டான், என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 300 கிலோமீட்டர் இருக்கும். அந்த ஜோர்டான் வந்து ஆசிய கண்டத்தை சார்ந்தது. அந்த ஜோர்டானுக்கும் எகிப்துக்கும் இடையில ஆசியாவையும் ஆப்பிரிக்காவையும் இணைக்கக்கூடியதுதான் சூயஸ் கால்வாய். சுயஸ் கால்வாய் ஆப்பிரிக்க கண்டத்தையும் ஆசிய கண்டத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு கால்வாய். அதுதான் இன்னைக்கு எகிப்து மிகப்பெரிய வருமானம். அந்த சுயஸ் கால்வாய் வழியா கப்பல் வர முடியாதுன்னு சொன்னா ஐரோப்பாவிலிருந்து வரக்கூடிய கப்பல் எல்லாம் மொத்த ஆப்பிரிக்கா சுத்திட்டு வரணும், அவருக்கு எத்தனையோ கோடி லட்சம் செலவாயிடும். அதனால என்ன பண்றாங்கன்னா சுயஸ் கால்வாய் வழியா ஈஸியா கூட்டு வந்துருவாங்க. அந்த சுயஸ் கால்வாய் வழியா வரத்துக்கு எகிப்து தோல் நிர்ணயிக்குது. அந்த தோல் தான் எகிப்து மிக முக்கியமான வருமானம். சொல்ல புரிஞ்சுங்களா? இப்ப இந்த ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய எல்லை, ஆப்பிரிக்க கண்டத்தின் எல்லை என்னன்னு அலெக்சாண்ட்ரியா, அதுக்கு அலெக்சாண்ட்ரியா இருக்கிறது மெடிட்டரேனியன் சீ, மத்திய தரைக்கடல். அதுக்கு அப்புறம் அலெக்சாண்ட்ரியா அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு போயிடலாம், யூரோப்புக்கு போயிடலாம், அங்க துருக்கி வந்துடும், துருக்கி இருந்து அப்படியே அல்ஜீரியா வந்துடும், அப்படியே யூரோப்புக்குள்ள போயிடலாம். இந்த மெடிட்டரேனியன் சீ இருக்குது பாருங்க, இந்த போர் அடிக்குதா புவியியல் படம் நடத்திட்டு இருக்கீங்க, தமிழ்நாடு புவியியல் படம் நடத்திட்டு இருக்கீங்க, எனக்கு இப்ப பவர் பாயிண்ட்ல ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நல்லா புரியுற மாதிரி பவர் பாயிண்ட் இல்ல. அதனால உங்களுக்கு சொல்ற புரியுதா? உழம்புதா? ஆப்பிரிக்கா கண்ட வீட்டுக்கு போனது போது மேப் எடுத்து பாருங்க, வழியாக இந்தியாவுக்கு நுழைந்தவர்கள் தான் யாரு? பிராமணர்கள். இவருடைய வழித்தொடர்கள் யார்? யூதர்கள். யூதருடைய வழித்தொடர்கள் வந்தவங்க நம்முடைய பிராமணர்கள். நீங்க பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த யூதர்களுக்கும் உள்ள பிராமணர்களுக்கும் நிறைய ஒப்பீடுகள் இருக்கும், நிறைய ஒத்து போவோம். சூழ்ச்சி பண்றது, அடுத்தவன் காலம் வர்றது, அடுத்தவருக்கு துரோகம் பண்றது, அடுத்தவன் பழி வாங்குறது. சொல்லுவாங்க பிராமணன் வந்து அண்டி கெடுப்பான், கிண்டி கெடுப்பான். அண்டி கெடுப்பான்னு பாப்பா இவன் எந்த மாதிரி ஆளு, இவன் அண்டிக்கு இருக்கலாமா கெட்டி இருக்கலாமா? ஓ இவன் அண்டிக்கு இருக்க முடியாது. அவன் என்ன பண்ண அவன் தோஸ்த் ஆகிப்பான். அவனை உங்களை அடிக்கணும்னு சொன்னா உங்க நண்பன் ஆகிப்பான். நண்பன் ஆகிக்கிட்டு உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குடிபெறிப்பான். இது மாதிரி அண்டிக்கு இருக்கிறது. கிண்டி கெடுப்பான்னு சொன்னா இவன் அண்டி கெடுக்கிறது வேலை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பின்னாடி என்னென்ன கிண்டுமோ கிண்டி விட்டு உங்களுக்கு எடுத்து விட்டு போயிடுவான். அந்த குணம் முழுக்க முழுக்க சொந்தக்காரன் யாருக்கு? யூதர்களுக்கு. அது பல உதாரணத்துக்கு பலதான் சொல்லியிருப்பேன். யூதர்களுக்கும் இங்கிருந்த பிராமணர்களுக்கும் முழுக்க முழுக்க தொடர்புண்டு. இங்குள்ள பிராமணர்கள் தான் இன்னைக்கு ஆட்சி செய்யக்கூடிய ஆர்எஸ்எஸ் இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், அல்லது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிராமணர்களா இருக்கட்டும், இவர்கள் எல்லோருமே அந்த உயர் ஜாதி சிந்தனை கொண்டவர்கள், மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சி கொண்டவர்கள். அவங்கதான் இந்தியாவுக்குள்ள வந்தவங்க பாருங்க. இந்தியாவுக்கு பாரம்பரியமான இந்தியாவில் இந்தியர்கள் யாருன்னா இங்கிருந்த திராவிடர்கள் தான். பாரம்பரியமான இந்தியாவுக்கு சொந்தக்காரர்கள் வம்சாவளியில வந்தவங்க, ட்ரெடிஷனலா வந்தவங்க யாருன்னா திராவிடர்கள். ஆரியர்கள் ஆறுபாடு பேசிட்டு எதுக்குள்ள வந்தவங்க? கைவர கடவாய்க்குள்ள வழியா வர்றாங்க. ஆனா ஆரியர்கள் பொதுவாகவே நல்ல அறிவாளி, இவர்களும் அறிவாளி, இவனு ரொம்ப அறிவாளி. இவத்தனுடைய அறிவு வச்சு என்ன பண்ண சொன்னா இந்த மக்களை எப்படி அடிமைப்படுத்தலாம், இவங்க டிவைடட் ரூல் பாலிசியை நாம் நடைமுறைப்படுத்தணும், பிரித்தாலும் சூழ்ச்சியை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா பார்த்து இவனுக்கு இந்த ஜியோகிராபிக்கல் இந்த செட்டப் எல்லாம் பார்க்கலாம். பார்த்து இதுக்கு ஏத்த அடிப்படையில இவங்களுக்கு இந்த ஆன்மீக இந்த மக்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டு இல்லை, நல்ல மூட நம்பிக்கை இருந்து. அதனால என்ன பண்ணிட்டான் வந்து சொல்ல ஆரம்பிச்சா என்னட்டு, நாங்கெல்லாம் கடவுளுடைய அவதாரங்கள், நாங்களாம் வெள்ளையா இருந்தவங்க யாரு? கடவுளுடைய அவதாரங்கள். நாங்களாம் பிரம்மனுடைய தலையிலிருந்து வந்தவங்க. பிரம்மனுடைய தலையிலிருந்து பிறந்தவங்களா யாரு? பிராமணர்கள். தோளிலிருந்து பிறந்தவன் வைஷ்ணவன், முட்டிலிருந்து பிறந்தவன் சத்திரியன், காலிலிருந்து பிறந்தவன் சூத்திரன். சூத்திரன் சொன்னா தலித்துகள், தாழ்த்தப்பட்டவர்கள் தலித்துகள். அப்போ இன்னைக்கு சகோதரர்களே இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியா இருக்கட்டும், இவர்கள் சார்ந்த இந்த உயர் ஜாதி வெறிபிடிச்ச ஜாதிகளா இருக்கட்டும், அவங்களும் இஸ்லாத்துக்கு மேல மட்டும் இயங்குவோம். மத்த கிறிஸ்தவ மேல அந்த இருக்க முடியாது. கிறிஸ்தவ மேல அவங்க ஒரே கோவம் என்னன்னா இதுல கிறிஸ்தவ பாக்குறாங்க, இது ஒரு கோவம் தான் அவங்களுக்கு கிறிஸ்தவ மேல. மத்தபடி கிறிஸ்தவர்கள் தானே இருக்காங்கடா, அவங்களுக்கு கிறிஸ்தவ எந்த கோவமே கிடையாது. முஸ்லீம்கள் மேல மட்டும் நீங்க எதை நிறுத்தினாலும் அவர்கள் கோவத்தில் இருக்க மாட்டான். ஆனால் சொன்னா அவனுடைய அடிப்படை கொள்கைக்கு எதிராக அனைவரும் சமத்துவம் என்ற கொள்கையை எல்லாம் போச்சுனாங்க. அவன் இந்த ஒரு நாட்டில் காவல் ஒன்றதுக்கு பயன்படுத்திய மிகப்பெரிய ஆயுதமே இந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, பிரித்தாலும் சூழ்ச்சி. இந்த பிரித்தாலும் சூழ்ச்சியை வச்சுதான் இந்தியாவில காவல் பண்ண முடியும். நம்ம பிரம்மனுடைய தலையிலிருந்து தோன்றன, பிராமணன் தோல்லிருந்து வந்தவன் வைஷ்ணவன், இப்படி நம்ம மக்களை பிரிச்சு வச்சிருக்கிறோம். எந்த அளவுக்கு சொன்ன சகோதரர்களே, ஒரு அவங்களுடைய மனுசாஸ்திரத்திலே மனுசாஸ்திரம் உருவாக்குறாங்க, கற்பனையா பொய் எழுதினாங்க, இதுதான் கடவுளுடைய வேதம் நாங்க. அந்த வேதத்தின் அடிப்படையில உயர்ந்த ஜாதியில பிறந்தவன் தாங்க ஜாதியை பிறந்த தொடக்கூடாது, தொட்டா தீட்டு பட்டா தீட்டு, தொட்டாலே பாவம். இந்த வணக்கம் செல்லக்கூடிய கலாச்சாரம் இருக்குது. இந்த கலாச்சாரத்தை முதல் முதல்ல இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தவங்களே இந்த பிராமணர்கள் தான். அது வரைக்கும் திராவிடர்களுக்கு மத்தியில் இந்த வணக்கம் செல்லக்கூடிய கலாச்சாரம் அடைஞ்சுன்னா கையை பிடிப்பாங்க, கட்டி அழைப்பாங்க. இதுதான் திராவிட கலாச்சாரம். கையை பிடிப்பதும் புத்திரத்தை கட்டி அழைக்கிறதும் திராவிட கலாச்சாரம். பிராமணர்கள் வந்துதான் முதல் முதல் இந்த வணக்கம் சொல்ற கலாச்சாரத்தை ஏற்படுத்தினாங்க. கையை தொட்டா கட்டி அழைச்சா அண்ட போயிடும், கீட்டாமல் ஏற்பட்டு போயிடும். அதனால உங்கைய நீ வச்சுக்க, எங்கையை நான் வச்சுக்கிறேன். உங்கையை நீ கொடுத்துக்க, எங்கையை நான் கொடுத்துக்கிறேன். தீர்க்கும் ஒழியதின் மாதிரி உங்கையை நீ கொடுத்துக்க, எங்கையை நானே கொடுத்துக்கிறேன். என் கையை உங்கையை தொட்டோம்னா நமக்குள்ள என்ன வந்துடும், அண்டச்சவரடி வந்துடும், தீண்டாம வந்துடும், அது பெரிய பாவம். என்னெல்லாம் இந்த மக்களை நசுக்கி அடக்கினார்கள், அதனுடைய விளைவு மனுஷாஸ்திரத்தில் எதுனா தெரியுமா? ஒரு பிராமணன் ஒரு சூத்திரனை கொலை செய்து விட்டால், ஒரு பிராமணன் ஒரு சூத்திரனை, சூத்திரங்கிறது நம்மள சூத்திரர்கள் மாதிரி இல்லை, நம்மளா யாரு சூத்திரர்கள். ஒரு பிராமணன் ஒரு சூத்திரனை கொலை செய்து விட்டால் அதற்கு பிராமணன் கொடுக்கக்கூடிய தண்டனை தெரியுமா? பிராமணன் என்ன தெரியுமா? மொட்டை அடிச்சா போடும். ஒரு சூத்திரனை கொலை பண்ணிட்டு அதுக்கு பனிஷ்மெண்ட்னா அவனை மொட்டை அடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு, அவன் பாவம் தோஷம் நீங்கணும். இது மனுசாஸ்திரத்தை எதை கொடுக்குது? இப்படி இந்த மாதிரி ஒரு கேவலமான மனுசாஸ்திரத்தை கொடுத்து அந்த மனுசாஸ்திரத்தை தங்களுக்கு சாதகமாக தாங்கி, இந்த வரலாறு நீண்ட வரலாறு, இது அப்புறம் நம்பார் வரலாறு மட்டும் பரவல, தமிழ்நாடு வரலாறு வந்துடும். நீங்க தமிழ்நாட்டில் தேவதாசி போன்ற ஒரு முறை சொல்லுவாங்க, தேவதாசி பச்சையா சொல்றதா, அதை நம்ம தப்பு கிடையாது, விளக்கம் சொல்ல தப்பு கிடையாது. தேவனுக்கு அடியாள் அப்படிங்கிறதுல தான் அந்த அசியமான வார்த்தை வந்துச்சு, தேவனுக்கு அடியாள். அது என்ன இருக்கும், அந்த புட்டு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க கலாச்சாரம், ஒரு பெண்ணை தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒரு அழகான பெண்ணை, அதை வந்து யாருனா அந்த கோயில் பூசாரி கூடாது, உயர்ந்த ஜாதித்த பூசாரி அவர் தேர்ந்தெடுப்பாரு, அந்த பொண்ணு அதை கொண்டா அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணு எந்த பொண்ணு தேர்ந்தெடுப்பாரு? ஏன்னா அந்த நேரத்தில் வந்து பூசாரி பூசாரி ஏற்பட்டாரு, அவர் சாமி ஆகிடுவார். என்ன பண்ணுவார் அவரு? சாமி ஆகிடுவார். அப்படி சாமி ஆகிட்டே வருவாரு, சாமி ஆகிட்டு வேப்பட வச்சுட்டு சாமி ஆகிட்டு சாமி ஏற்பட, அவர் பூசாரி இல்ல மனுஷன் இல்ல சாமி ஆகுது. அது சாமி ஆகிட்டே வந்து என்ன பண்ணுவாரு, அந்த ஊரோட பொண்ணு வந்து அப்படி பார்த்துட்டே வருவாரு, பார்த்துட்டே வந்து இது அப்படிங்குவாரு. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுவோம், அது பொட்டு கட்டிடணும், அது பொட்டு கட்டிடணும். பொட்டு கட்டுறதா என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணை வந்து அதுக்கு சீவி சிங்காரிச்சு அழகுபடுத்தி அதை நல்ல முறையில் மேக்கப் பண்ணி அதை கொண்டு போய் கோயிலுக்கு கொண்டு ஒப்படைச்சிடணும். கோயிலுக்கு ஒப்படைச்சா அந்த பெண் யார்? தேவனுக்கு அடியாள். அவ யாரு? தேவனுக்கு அடியாள். அதாவது கோயில் இருக்கக்கூடிய எத்தனை பூசாரிகள் இருக்காங்களோ அத்தனை பூசாரிகளும் அவளை அனுபவிக்கலாம், அவளை அனுபவிக்கலாம். அதை வச்சுதான் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணுக்கு கேவலமான அசிங்கமான வார்த்தை வந்து இந்த தேவனுக்கு அடியாளுங்கிற பெயர் வச்ச பேரை வச்சுதான். அப்படி அவ என்ன ஆகணும்னு சொன்னா, காலாகாலத்து இன்னைக்கு அப்படிப்பட்டவங்க யாரு இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்டவருடைய வாரிசுகள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவருடைய வாரிசுகள் இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர், அவருடைய அக்கா மக எல்லாம் இந்த குளத்தை சார்ந்தவர்கள் தான். அக்கா மகன் தெரியுமா? அவருடைய அக்கா மகன் மருமகன் இறந்து போயிட்டாரு, தெரியாதா? அவருக்கு அவருக்கு இன்சியலே கிடையாது தெரியுமா? அவர் இன்சியலே வந்து எம் தான், எம் தான் முறை சொல்லி அத்தாட்டெல்லாம் கிடையாது. இவர் மட்டும் என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம அம்மாட்ட ரொம்ப அதிகமா வந்து போனது யாரு அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு, யாரோ அதை பிடிச்சிட்டாரு, இவர் தான் என்னோட இன்சியல் பிடிச்சிட்டாரு. மற்றபடி இவர்கள் எல்லாம் அந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள், அந்த குலத்தை சார்ந்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த தேவதாசி முறை என்று சொல்லக்கூடிய முறையை மக்களுக்கு மத்தியில், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி அதில சுகம் கண்டவர்கள் இந்த பிராமணர்கள். இப்படி எல்லாவற்றிலும் கலாச்சார ரீதியாக, கொள்கை ரீதியாக, சமய ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, சமூக ரீதியாக, அனைத்து ரீதிகளிலும் இவர்கள் இன்னைக்கு இந்தியாவில், தமிழ்நாட்டில் குறிப்பா தாழ்த்தப்பட்டவர்களை அடக்கி வச்சு அடக்கி வச்சு அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்றால், அந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுத்த ஒரே மார்க்கம் அதனால தீன் இஸ்லாம் தான். அதனாலதான் கடவுளே இல்லைன்னு சொன்னார் இந்தியா தமிழ்நாட்டில். யாருங்க? பெரியார். இவே ராமசாமி சொல்லுவாங்க, இவே ராமசாமி பெரியார். இந்த ஈவே ராமசாமி பெரியார் இவர் வந்து நாயக்கர் வகுப்பு சார்ந்தவர், நாயக்கர் ஒரு உயர்ந்த ஜாதி, இவர் உயர்ந்த ஜாதி சார்ந்தவர், நாயக்கர் வகுப்பு சார்ந்தவர், ஈரோட்டில் பிறந்தவர். இவரு தன்னுடைய புத்தகத்தில் எழுதுறாரு, தன்னுடைய சரிதையில இவர் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அங்க போய் பானையில் ஒரு தண்ணீர் குடிக்கிறார், பானை தண்ணீர் தண்ணீர் குடிக்கிறார். இவரோட படிக்கக்கூடிய ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒரு பையன், அவர் போய் தண்ணி எடுத்து குடிக்க போறான். வாத்தியார் தண்ணி எடுத்தாரு அப்படின்னு தட்டிடுறாரு. அவனை தட்டுக்கு என்ன பண்றாரு, அவங்க அடி அடிச்சு கம்பளை அடி அடிச்சுட்டு தண்ணி எழுது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன பண்றாங்க, அந்த கிளாஸ் தண்ணி எழுதுறாரு, தண்ணி எடுத்து இப்படியே ஊத்துறாரு. அந்த பையன் இப்படி கையை வாங்கி குடிக்கிறான், இப்படி கையை வாங்கி குடிக்கிறான். அவர் கிளாஸ் தொடர்புள்ள கிளாஸ்ல குடிக்க உள்ள கிளாஸ்ல இருந்து மேல ஊத்துறாரு. அந்த பையன் என்ன பண்றான், கையில வாங்கி குடிக்கிறான். இதை இதே ராமசாமி பாக்குறாரு, சின்ன பையன், ஸ்கூல் படிக்கிற பையன், அந்த ரகத்துக்கு யாராவது யோசிக்கிறது கொடுத்துருது. அப்போ பாக்குறாரு, இது என்ன அநியாயமா இருந்தது, நம்ம போய் தண்ணி எடுத்து குடிச்சோம், நம்மள வாத்தியார் குடிக்க விட்டாரு, இந்த பையன் தண்ணி எடுத்து குடிக்க போறோம், இவனை குடிக்க விடாம கையெழுத்து குடிக்க வைக்கிறாரு, இது என்ன கொடூரமா இருக்குது அப்படின்னு சொல்லி நேரம் வாத்தியார் போய் கேட்கிறாரு. யாரே ராமசாமி பெரியார், ஐயா என்ன ஆயுது அநியாயம்டா உள்ள சொல்ல விடாருப்பா, அவன் தாழ்த்தப்பட்டவன், அவன் தாழ்த்தப்பட்டவன், கிளாஸ் தொட்டா என்ன ஆயிடும், தீண்டாமல் ஏற்பட்டு போயிடும். ஏன்னா சகோதரர்களே, நம்ம சிட்டிலேயே இருக்கிறோம், நகரத்திலே இருக்கிறோம், நமக்குலாம் குடும்பம் தெரியறது இல்ல. இன்னைக்கு கிராமங்களில் தாழ்த்தப்பட்ட முறை இருக்குது. இன்னைக்கு நகரங்களில் டீ கடையில கிளாஸ் தனியா வச்சிருப்பாங்க, தாழ்த்தப்பட்ட கூட அவங்களுக்கு செரட்ட கொட்டாங்கச்சு, அதுதான் டீ ஊத்துவாங்க. அதெல்லாம் இன்னைக்கு முறை பல கிராமங்கள் இருக்குது. அரசாங்கம் எத்தனையோ சட்டங்களை போடுது, எத்தனையோ திட்டங்களை போடுது, இந்த கட்டத்தை அறிஞர்கள் மாறுற மாதிரி இல்ல. அந்த அடிப்படையில் என்ன பண்ற அந்த வாத்தியாரு மேல இருந்து குடிச்ச உடனே வாத்தியார் சொல்றாரு, ஆனா தாழ்த்தப்பட்டவன் அவனுக்கு தொட்டா பாவமாயிருக்கும் அப்படிங்கிறது. அப்ப ராமசாமி சொல்றாரு, என்ன அநியாயமா இருக்குது, ரெண்டு பேரும் ஒரே வகுப்புல படிக்கிறோம், ஒன்னா விளையாடுறோம், அடுத்தடுத்த வீட்டுல இருக்கிறோம், என் நண்பன் அவன் நான் குடிச்சா தீட்டு இருக்காது இருக்கீங்க, அவன் குடிச்சா தீட்டு இருக்கிறேன், என்ன அர்த்தம்னா அப்படிலாம் சொல்றாருப்பா. நம்முடைய வேதங்கள் அப்படிதான் இருக்குது. இது என்ன பைத்தியகரமான வேதம், மனிதன் மனிதன் அடிமைப்படுத்தக்கூடிய வேதம், எப்படி சரியான வேதமா இருக்க முடியும், அது பைத்தியகரமான வேதம் நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றாரு. சின்ன ஸ்கூல் பையனா இருந்தது. அப்ப அவர் சொல்றாரு, வேதங்கள் எல்லாம் பைத்தியகரம்தான் சொல்லாது, அது கடவுளால் அருளப்பட்டது அப்படின்ற உடனே, அப்ப அந்த கடவுளும் பைத்தியகாரன் அப்படின்ட்டு தன்னுடைய மக்களை அடிமைப்படுத்தக்கூடிய இந்த கொடூரமான செயல் செஞ்சதுனாலதான் அவர் கடவுள் சொல்ல ஆரம்பிச்சாரு. அதனாலதான் கடைசி காலத்துல அவருடைய கடைசி காலத்துல கேக்குறாங்க, ஐயா நீ இத்தனை காலமா வந்து கடவுள் இல்ல கடவுள் இல்ல சொல்லிட்டு வந்தீங்க, திடீர்னு ஒரு நாள் கடவுளுக்கு முன்னாடி வந்து நான் தான் கடவுள் அப்படின்னா என்னையா பண்ணுவீங்க, வெங்காயம் ஒத்துற காலில் விழுந்துவேன், ஒத்துற காலில் விழுந்துவேன், எனக்கு கடவுளுக்கு என்னையா பிரச்சனை, எனக்கு கடவுளுக்கு என்ன தகவல், இவன் கடவுள் பேரால வந்து இவன் அராஜா பண்றான், அநியாயம் பண்றான், அதனால நான் கடவுள் கடவுளை திட்டுறேன், கடவுள்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதனாலதான் பிற்காலத்தில் சீலையம்பட்டிங்கிற ஊர்ல, தேனி மாவட்டம் சீலையம்பட்டிங்கிற ஊர்ல ஒரு குறிப்பிட்ட குழுவினர் இஸ்லாத்தை ஏற்பட்டார் கேள்விப்பட்ட உடனே திருச்சிக்கு ரயில்வே மீட்டிங்கு பேச வந்த பெரியாரு கேள்விப்பட்டு தேனிக்கு போறாரு, போய் அந்த சீலையம்பட்டி மக்களை பாக்குறாரு, பார்த்து இப்பதாயா உங்க வாழ்க்கையில் உண்மையான காரியத்தை செஞ்சிருக்கீங்க சாய்மார்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பேச்சு பேசுகின்றார். அந்த பேச்சு இன்னைக்கும் பெரியார் திடல்ல உள்ள நூலகத்துல போய் பாருங்க, இன இழிவு நீங்க இஸ்லாம் ஒன்றே நன்மருந்து அப்படிங்கிற பேர்ல பெரியார் பேசுறது, பெரியார் பேசுறாரு. அதே மாதிரி நம்ம டாக்டர் அப்துல்லா மருமன் தான் போயிட்டாரு, அவர் இஸ்லாத்தை ஏற்ற உடனே அவர் செஞ்ச முதல் காரியம் அப்படின்னா தந்தை பெரியார் இஸ்லாத்தை ஏற்றாரா எதிர்த்தாரா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணாரு அவர். அல்லாஹ் அந்த ஆராய்ச்சி முழுவதற்கு அவர் கூப்பிட்டு தந்தை பெரியார் இஸ்லாத்தை ஏற்றாரா எதிர்த்தாரான்னு சொல்லி அவர் பெரிய ஆராய்ச்சி பண்ணி ஒரு டிவி எல்லாம் வந்திருக்கு, டிவி ரொம்ப முழுமையா இல்லாட்டாலும் ஓரளவு செஞ்ச வரைக்கும் டிவி எல்லாம் வந்திருக்குது. எதுக்காண்டி சொல்றா சகோதரர்களே, அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு ஏதோ பெரியார் மாதிரி அண்ணா மாதிரி ஆளுங்க இங்க இந்த சுயமரியாதை சுயப்பிரச்சாரம் மக்களுக்கு மத்திய விழிப்புணர்வு பிரச்சாரம் இதெல்லாம் அவங்க இந்த கொள்கை ஏற்படுத்துறதுனால இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல வடநாட்டு அளவுக்கு ஆர்எஸ்எஸோ பிஜேபியோ கால் ஊன்ற முடியவில்லை. காரணம்னா இந்த மாதிரி ஆளுங்க ஏற்படுத்தி போன ஒரு தளம் ஒரு பேஸ்மெண்ட், இந்த மாதிரி ஆளுங்க ஸ்ட்ராங்கா ஒரு பேஸ்மெண்ட் ஏற்படுத்தி போயிட்டாங்க. நீங்க இன்னைக்கு அந்த ஆளுங்க சந்தி போச்சு, அதே விஷயம் நீ நாலு செஞ்சுக்கிட்டே வருது, அவங்க ஏற்படுத்தின பேசுனா அந்த பேஸ்மெண்ட் அவங்க உலக ரீதியா தான் ஏற்படுத்தினால தவிர ஆகரத்து ரீதியை அவங்க ஏற்படுத்தல, ஆகரத்தை நம்பி அந்த பேஸ்மெண்ட் ஏற்படுத்தினாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்க காலமே அது வளர்ந்துருக்கும். சொல்லக்கூடிய ஒரே இறை ஒரே சகோதரத்துவம் ஒரே பிள்ளை ஒரே பெற்றோருடைய பிள்ளைகள் ஒரே ஆளுடைய மக்கள் அன்றும் சபாவம் அஸ்னானில் முஷ்டி நீங்கள் சீப்பி பற்களை கொண்டு சமமானவர்கள் அப்படிங்கிற கொள்கைகளுக்கெல்லாம் இந்த டிவைடர் பாலிசிங்கிறது ஒரு எதிரான கொள்கையா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் மதவெறியர்களும் சல்பரிகாரர்களும் இஸ்லாம் தான் அவங்களுக்கு பிடிக்கலையே. இது கொள்கை ரீதியாக இந்த முஸ்லீம்லாம் தொழில் போடுறாங்க அதனால எனக்கு பிடிக்கல, முஸ்லீம்லாம் நோ வைக்கிற அதனால காரணம் இல்ல. இது கொள்கை என்பது எங்களுடைய கொள்கை, நாங்கள் மக்களை வசப்படுத்துவதற்கு மக்களை அடிமைப்படுத்துவதற்கு அவங்க ஏமாத்துறதுக்கு சுரண்டதுக்கு நாங்கள் எந்த ஒரு கொள்கையில இந்து இந்திய மக்கள் மத்தியில் பயன்படுத்துறோமோ அதை தகர்த்தெறியும் வண்ணம் ஒரு இஸ்லாமிய கொள்கை வந்ததுனாலதான் அவங்களால இஸ்லாத்தை ஜெயிக்க முடியல. இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் அவன் மக்களை பல பிரிவுகளாக பிரித்து அதில் ஒரு கூட்டத்தினரை பலகீனப்படுத்தி தாழ்த்தப்பட்டவன் எல்லாம் ஒடுக்கப்பட்டவன் என்று அவர்களை மென்டலா அவர்களை வந்து மூளைச்சாவை செய்து அவர்களை அவருடைய தேவைப்பட்டால் அவருடைய ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று குவித்தார்கள். இந்த வம்சம் வளர்ந்துடக்கூடாது, இந்த கூட்டம் வளர்ந்துடக்கூடாது. ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்ய ஆரம்பித்தார்கள். அதே நேரத்தில் தாங்கள் அனுபவிப்பதற்காக அவருடைய பெண் பிள்ளைகளை மட்டும் உயிரோடு விட்டு வைத்தார்கள். எந்த அளவு கொடுமானம் பாருங்க, எந்த அளவு கொடுமானம் பாருங்க. இந்த வம்சம் வளர்ந்துடக்கூடாது, வளர்ந்தா நமக்கு எந்த ஆயுதம் சொல்லி ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொள்ள ஆரம்பிச்சா அதே மாதிரி பெண் பிள்ளைகளை உயிரோடு குடிச்சாங்க. இவங்க வீட்டு வேலைக்கு உதவும், இவங்களுடைய கலடி வேலைக்கு உதவும், அதே தேவைப்பட்ட அவங்களை அனுபவிச்சுக்கலாம். இதற்காக பெண் பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, உயிரோடு விட்டு வச்சாங்க அப்படிங்கிறான். இது இந்த ஆண் பிள்ளைகளை கொள்வதும் பெண் பிள்ளைகளை உயிரோடு விட்டு வைப்பது என்பது இது பிறோடு செய்த ஒரு குறிப்பிட்ட நாளில் செய்த காரியம் அல்ல. அவன் நிறுவனமே செய்யறது, அவன் பாலிசி உள்ளது ஒண்ணு. அந்த பாலிசி அடிப்படையில் தான் அவன் ஒரு கனவு தாண்டான். என்ன கனவு பண்றான், ஒரு படி இஸ்ராயல் ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் ஒரு குழந்தை பிறப்பதை போன்றும் அந்த குழந்தை வந்து தன்னுடைய ஆட்சியில வந்து தன்னுடைய ஆட்சிக்கு கல்லறிவதை போன்றும் கல்லறிஞ்ச உடனே தன்னுடைய சிம்மாசனம் அப்படி செதற மாதிரியும் இவன் ஒரு கனவு கட்டலாம். கனவு கண்ட உடனே தன்னுடைய ஜோசியக்காரெல்லாம் கூட்டு கேட்கலாம், ஜோசியக்காரர்கள் சூரியக்காரர்கள் கூட்டு கேட்கலாம், நான் இந்த மாதிரி கனவு கொண்ட என்ன விளக்கு கட்ட உடனே. அப்ப அந்த ஜோசியக்காரர் சொல்றான், மன்னரே இந்த பனி இஸ்ராயல் ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை மூலமாக உங்களுடைய ஆட்சி அழிய போகுது, உங்களுடைய ஆட்சியின் அழிவுக்கு அந்த குழந்தை ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோசியர்கள் சொன்ன உடனே இவன் அந்த ரெகுலர் சிஸ்டத்தை ரொம்ப தீவிரப்படுத்துறான். எந்த ரெகுலர் சிஸ்டத்தை, ஆண் குழந்தைகள்லாம் கொண்டு பெண் குழந்தைகள்லாம் விட்டு வைக்கிற மாதிரி இந்த ரெகுலர் சிஸ்டத்தை இன்னும் தீவிரப்படுத்துறோம். அப்படியா பனி இஸ்ராயல் ஒரு ஆண் குழந்தை பிறக்குமா, குடி எல்லா ஆண் குழந்தையும் விட்டு தெரியுது, எல்லாம் எடுத்துரு ஆர்டர் போட்டான். ஆர்டர் போட்டா ஆண் குழந்தை ரெகுலராக கொண்டுதான் இப்ப ஓவர கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. கொள்ள ஆரம்பிச்ச பிறகு கிமத்தியர் வர்றாங்க பிறோன்ட்ட, அவனுக்கு ஒருத்தர் அவன் குளத்தை சார்ந்தான் உயர்ஜாரிகள் வர்றாங்க பிறோன்ட்ட. பிறோனே நீ வந்து இப்போ எப்போ ரெகுலரா கொண்டுதான் வாஸ்தவம் தான், ஆனா இப்ப ரொம்ப ஓவர கொண்டு அப்படி கொண்டதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இது அவங்க வம்சம் அழியும் ஒண்ணு, ஆனா இந்த பொம்பளைகளால் ரொம்ப கஷ்டமான வேலை செய்ய முடியல. பொம்பளை வச்சு எவ்வளவுதான் வேலை பண்ண முடியும், கஷ்டமான வேலை செய்யறது ஞாபகம் வேணுமா இல்லையா. அதனால ஞாபகம் இருக்கல, இனிமேல் அடையாளத்துக்கு கொண்டு போச்சுனாக்கா நம்ம கஷ்டமான வேலை செய்யறது அடிமையும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நீங்க ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ணு, இது உங்களுடைய அரசாட்சி கவலை போதுக்கிறதுக்காண்டி இது ஒரு ஜோசிக்கார சொன்னாரு, நீ ஒட்டுமொத்தமா அழைச்சிருந்தாக்கா அப்புறம் நம்ம கஷ்டமான வேலை செய்ய யாருமே ஆளுமையே அப்படின்னு வந்து முறையிடுறாங்க. அதாவது ஒரு மனித குலத்தை அழிப்பது அழிப்பது என்பது எவ்வளவு சாதாரண விஷயமா பண்ணணும் தன்னுடைய சுயநலனுக்காக. அப்ப பிறவன் சொல்றோம், அப்படியே அப்ப என்ன பண்ணலாம், இப்படி ஒரு காரியம் பண்ணுவோமா, ஒரு நாளைக்கு பிறகு குழந்தைய பூரா ஒரு வருஷம் பிறகு குழந்தைய பூரா விட்டுவோம், அடுத்த வருஷம் பிறகு குழந்தைய பூரா விட்டுவோம் ஆண் குழந்தைகளை அப்படி சண்டை போடுவோமா. ஆ சரி ஓகே, அந்த மாதிரி என்ன பண்றான், ஒரு வருஷம் பிறக்கக்கூடிய குழந்தைகளை பூரா விட்டு போறோம், அடுத்த வருஷம் விட்டு, அது அடுத்த வருஷம் வெட்டு, இப்படி ஒரு சட்டம் ஆல்டர்னேட்டிவ் இயர்ஸ்ல மாறி மாறி வருஷங்கள்ல வெட்டுங்க அப்படின்னு போட்ட உடனே அதுலதான் முதல் வருஷம் வெட்டப்படும் வருஷம், குழந்தைகள் வெட்டப்படும் வருஷம், அந்த வருஷத்துலதான் யாரும் பிறக்கிறாங்க, மூசாலத்துல பிறக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் விடப்படும் வருஷம், அந்த வருஷத்துலதான் ஹார்மோன்ல பிறக்கிறாங்க. மூசாலத்துல பிறகு வெட்டப்படும் வருஷத்துல, அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு வருஷம் விட்டுருவோம் அப்படிங்களா, அந்த வருஷத்துல யாரும் பிறக்கிறாங்க, ஆர்மோன்ல பிறக்கிறாங்க. அவங்களோட தம்பி சொந்த தம்பி இல்ல, சச்சாபதி தம்பி தம்பி. சரி, இந்த வருஷம் மூசாலத்துல பிறந்தாங்க. பிறந்த உடனே நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்ற பாருங்க. ஒரு உரிதான் நம்முன்னு அலர்ந்ததை கூட்டுள்ளார்கள். இந்த பலவீனமான மக்களை மக்கள் மீது நாம் அருள் செய்ய நாடினோம். யாரு அல்லா நாடினான், இந்த பனிசிராயர்கள் இப்படிப்பான் பாதிக்கப்படுற சித்திரப்படுத்தப்படுறான் தாழ்த்தப்படுறாங்க ஒடுக்கப்பட்டார்களாம் இவங்களை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அல்லா முடிவு பண்ணி இந்த சமுதாயத்தை நீங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயமா இருக்கணும், இந்த சமுதாயத்தை தலைவர்கள் சமுதாயமா இருக்கணும், இவங்களுக்கு தலைமை தொட்டு கொடுக்கணும், மேலும் அந்த பிறவனுடைய ஆட்சியினுடைய வாரிசராக இவர்களை ஆக்கணும் அப்படின்னு நாம் நாடினோம். ஒரு மக்கள் அமைப்பில் ஆரம்பி அதன் மூலமாக இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு இருப்பிடத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஒரு நுடைய ஒரு ஆமான இந்த பிறவனுக்கும் அவனுடைய ஹாமான் அவனுடைய மந்திரி அவனுக்கு பின்னாடி வரும் அவனுடைய ஹாமான் சொல்லி அந்த ஹாமானுக்கும் அவனுடைய கூட்டத்தாருக்கும் இவர்கள் செய்யக்கூடிய காரியம் எவ்வளவு மோசமானது என்பதை இந்த உலகத்தாரி மூலமாக நாம் விளங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். முடிவு பண்ண உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறவனுடைய சூழ்ச்சியை மீறி யார் பிறந்தாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. மூசாலிபுரா பிறந்தது தஸ்தீர்ல வருது சொன்னா, அதாவது ஒரு பெண் குழந்தை பிறந்துட்டா, குழந்தை உண்டாயிட்டாலே அந்த கண்காணிப்பு கூட்டம் வந்துருமா, வந்து அவளை கண்காணிச்சுட்டே இருப்பாங்களா, எத்தனை மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சா, ஓகே இப்படி போயிடுவாங்க, எத்தனை மாசம் ஆச்சு, 8 மாசம் ஆச்சா, இப்ப இன்னைக்கு ஆரம்ப மருத்துவர் என்ன வச்சிருக்காங்கல்ல, கர்ப்பிணி பெண்களுக்கு ஊசி போடுறதுக்கு டிராப்ஸ் போடுறதுக்கு ஒரு கார்டு கொடுத்துறாங்க, அந்த கார்டு டிராப்ஸ் இந்த மாசத்துல போடணும்னு சொல்றாங்க, அது குழந்தையை பாதுகாக்கிறதுக்காண்டி. அதே மாதிரி என்ன பண்ணா, குழந்தையை சாவடிக்கிறதுக்காண்டி தினந்தோறும் வாஷ் பண்ணுவாங்க, மாசம் மாசம் வந்து பிறந்துச்சா என்ன குழந்தை, ஆண் குழந்தையா ஒரே போட்டு போடுத்து தாய் கண்டுதல்லி, பெண் குழந்தையா வந்து போயிடுவாங்க. இது இப்படி நடைபெறம் இருக்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு வயிற்றுல கருவா உருவாராம் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அந்த அம்மாவுக்கு கரு வளர்ந்தது யாருக்குமே வெளியே தெரியல, வயிறு பெருசா வந்து, இது வந்து பாரதமான விஷயம் அல்ல. இன்னைக்கு சில பேர் பாத்தீங்கன்னா, இன்னும் 6 மாசமா வயிறே தெரியல அப்படிங்கிற பெண்கள், 8 மாசமா வயிறே தெரியலையே அப்படிங்குவாங்க. சில பெண்களுக்கு வந்து அதான் இயற்கையா பண்ணுவான், அவங்களுக்கு சில பெண்கள் வயிறு ரொம்ப பெருசா தெரியும் கர்ப்பிணி பெண்களுக்கு, சில பெண்கள் வயிறே தெரியாது. அந்த மாதிரி அந்த அம்மா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆகிட்டா, வயிறே வெளியே தெரியாத அளவுக்கு, அவங்க கர்ப்பிணியே வெளியே தெரியாத அளவுக்கு அல்லாஹ் ஆகிட்டான், திடீர்னு குழந்தை பிறந்துட்டாங்க. பிறந்த உடனே இந்த தாய் பதறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அம்மா பதறாங்க, யாருலாம் நான் என்ன பண்ணுவேன், அல்லா இல்ல அவங்க கடவுள் கேட்கிறாங்க, நான் என்ன பண்ணுவேன், எப்படி பண்ணுவேன், இந்த குழந்தையை பாதுகாக்கணுமே, சிறுவன் கொடுத்தா வந்தா குழந்தைய அழிச்சு போயிடுவாங்களே, பதறாங்க இந்த அம்மா. அப்ப அல்லா சுபானத்துல சொல்றான், மூசா மூசாவுடைய தாய்க்கு நான் மகி அறிவித்தோம், மகி அறிவித்தோம், மகிந்தா நபிமார் மூலமா ஜிபிரேசன் உள்ளத்துல போட்டான், அல்லா உள்ளத்துல இந்த செய்தியை போட்டான், அல்லா எப்படி போட்டான், உன்னுடைய இந்த குழந்தைக்கு நல்ல முறையான அந்த குழந்தைக்கு பால் கொடு, நல்ல குழந்தைக்கு பால் போட்டு அலைகி, அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் என்று பயந்தாள், பல்கை எம்பி இந்த குழந்தைக்கு நயில் அதிகத்தி போட்டு, குழந்தை ஏற்பட்டு ஒரு பெட்டியில வச்சு நயில் அதிகம் போட்டு, உலக தகாபி பயப்படாத, அதான் சொல்ல உலக தகாபி பயப்படாத, உலக தகனி கவலைப்படாத, அந்த குழந்தையை நல்ல சலாமத்தான முறையில உன்னிடத்தில் திருப்பி கொண்டு வருவேன், நான் இந்த குழந்தையை பின்னாடி ரசூலா ஆக்க போகிறேன், இந்த குழந்தைய பின்னாடி ரசூலா ஆக போறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். சொன்ன உடனே அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அல்லாஹ் மனசுல போட்ட உடனே நம்ம ஒரு திம்பு வந்துருச்சா, நம்ம புள்ள வந்து ஒரு அற்புதமான புள்ளை, அல்லாஹ் கிட்ட நமக்கு வகிலாம இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பால் கொடுத்துட்டு இருப்பாங்க, நல்லா பராமரிச்சுட்டு இருப்பாங்களா, பிறவனுடைய குப்பல் வந்து தெரிஞ்ச உடனே கட்டண இந்த குழந்தையை கொண்டு ஒரு பெட்டிகளை வச்சு அதுல கையில கட்டி இதுல விட்டுருவாங்க, இதுல நயில இதுல அந்த கையில தான் கையில வச்சுப்பாங்களாம். அப்புறம் அவங்க போன உடனே அந்த கூட்டம் போன உடனே கையில பிடிச்சி இருந்து குழந்தைய எடுத்து வச்சுப்பாங்களாம், திரும்ப எப்பாவது வந்தது அதே மாதிரி இந்த பெட்டிகளை போட்டு கையில விட்டுருவாங்க. இப்படியும் ஒரு தடவை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தடவை திடுப்புன்னு பிறவனுடைய ஆளுநர் வந்துடுறாங்க, இந்த அம்மா அவசரத்துல குழந்தைய பெட்டில வச்சுட்டு கையில கட்ட மறந்து மனைவி பெயர் ஆசியா அம்மையார், இந்த அம்மையார் வந்து ஒரு நல்ல மூமினா இருந்தாங்க, அல்லாவுக்கு பயந்த மூமினா இருந்தாங்க, ஏன்னா அந்த நபிமார்கள் தொடர்ந்து பூமியில இருக்கிறாங்களே, சிறுவனுக்கும் அந்த அம்மாவுக்கு வந்து ஆகாது, அவங்களுக்கு குழந்தையும் கிடையாது, சிறுவனுக்கும் அந்த அம்மாவுக்கு ஆசியா மேலே குழந்தையும் கிடையாது, அல்லாஹ் குரான் சொல்றான், இப்ராஹிம் ஃபிரௌன் ஃபிரௌனுடைய மனைவி மாதிரி நல்ல பெண்கள் உலகத்தில் இருந்தாங்க அப்படின்னு அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுவாங்க, சொல்றாங்க சொல்ற தகரீர்ல. சோ அந்த அம்மையாரும் சிறுவனும் உட்கார்ந்து இருக்காங்க, ஒரு நைல் நதி அப்படியே நைல் நதி ஒட்டிதான் அவங்க ஆரம்பம் இருந்தது, சிறுவனுடைய அரண்மனை அந்த நைல் நதியில ஒரு பெட்டி பேருந்து வருது. இந்த நைல் நதியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, இது ஆப்பிரிக்கால உருவாகி சுமார் 12,000 மைல்கள் நீளமான நதி, உலகத்திலே மிக நீளமான நதி, பட்டால ஜீவநதி, எந்த நேரத்தில் போனாலும் தண்ணி ஓடிக்கிட்டு இருந்தாங்க, வருஷம் முழுவதும் எப்போ தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கோம், நாங்க ஈஜிப்ட் போகும்போது நைல் நதியில கப்பல் ஓடிக்கிட்டு இருக்கோம், நதி என்ன ஒண்ணுங்க கப்பலும் போயிட்டு இருக்கோம், அவ்வளவு ஆழமா அவ்வளவு தண்ணி, எந்த நேரத்தில் போனாலும் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கோம். சுமார் 11 நாடுகளை கடந்து ஆப்பிரிக்கால உருவாகக்கூடிய தான்சானியாவில் உருவாகக்கூடிய இந்த நைல் நதி பல நாடுகளை தாண்டி 11 நாடுகளை தாண்டி கடல் வந்து கடந்தது, மத்திய தரைக்கடல எங்க அலெக்சாந்திரியா, அலெக்சாந்திரியா வழியே வந்து தான் கலந்து மத்திய தரங்களில் பகுதியில் கலந்தது. அந்த நைல் நதியின் இரண்டு பதக்கங்கள் அமைந்திருந்த நகரம் தான் மிஸ்ர் நகரம் சொல்லி. அந்த மிஸ்ர் நகரத்துல தான் இந்த சம்பவம் நடந்தது. இன்னைக்கு அது கெய்ரோ. இன்னைக்கு அது மிஸ்ர் பேருனா ஈஜிப்ட், அதனுடைய பேர் கெய்ரோ, அந்த தலைநகரம் பேரு. அப்போ பிறவனுடைய பிறவன மனைவி உட்கார்ந்து இருக்காங்க. உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பெட்டி மேந்து வருது. இந்த அம்மா தான் முதல்ல பாக்குறாங்க. அது என்ன ஏதோ பெட்டி மேந்து வருது நீங்க அப்படிங்கிற பிறவன் பாக்கலாமா என்ன அது அப்படிங்கும் பொழுது ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. சரி அது பெட்டி எடுத்துன்னு சொல்லுவோம் விளையாடுறது, அதுல என்ன இருந்தா யாருக்கு. அப்போ பிறவன் சொல்ல எது இருந்தாலும் இறந்துடாது, எது இருந்தாலும் அந்த பொருள் இறந்துடும். அப்ப இந்த அம்மா சொல்றாங்க, சார் பொருள் நீ எடுத்துக்கோ, பெட்டி எனக்கு வந்துரு அப்படிங்கிறாங்க. பேசிட்டே இருக்கிறாங்க. பெட்டி அப்படி கிட்ட வந்துருச்சு. ஆள் ஓட்டி இறந்துச்சிருந்தா அது ஒரு அழகான ஆண் குழந்தை, அழகான ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தையை பார்த்த உடனே ஆண் குழந்தையாள் அருவாள் தூக்கி கட்டியை தூண்டிக்கலாம். அப்போ அந்த அம்மா என்ன சொல்றாங்க, ஆலோசனம் பிராவுடைய குடும்பத்தார் அந்த குழந்தையை தேடி எடுத்துக் கொண்டார்கள். தேடினா மேலும் குழந்தையை இவங்க புரிக்க எடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு எதிரியாகவும் அவர்களுக்கு தலைவலியாகவும் ஆறுவதற்காக தங்களுடைய எதிரிய தாங்களே குறிக்க இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், அதுவும் ஹசனா அவனுக்கு கவலையாகவும் அவனுக்கு எதிரியாகவும் ஆவதற்காக. என்றால் இன்னும் ஆமா காணும் நிச்சயமா பிறவனும் அவனுடைய அமைச்சராக இருந்த ஹாமானும் அவனுடைய படைப்பட்டாளர்களும் அந்த கூட்டத்தாரும் மிகப்பெரிய தவறிழைக்கும் கூட்டமாக இருந்தார்கள். காலத்தை கூட இருக்கிறாரும் பிறவனுடைய மனைவி சொன்னாங்க, குருணத்து ஆயுதின் நீ வளர்க்க, ஆமா இந்த குழந்தை மூலமாக எனக்கும் உனக்கு கண்குளிர்ச்சி ஏற்படுறது. நமக்கு என்ன கிடையாது, நம்ம குழந்தை கிடையாது, இந்த குழந்தை மூலமாக உனக்கும் எனக்கும் கண்குளிர்ச்சி ஏற்படுறது. இந்த குழந்தை என்ன பண்ணாதீங்க, இந்த குழந்தை மூலமாக நமக்கு ஏதாவது நன்மை நடக்கலாம். அவன் அத்தகைய வளரன், நாம அந்த குழந்தைய அல்லது நம்முடைய வளர்ப்பு குழந்தைய இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஆனா பகுமலாரீஸ்வரன் அவங்களுக்கு தெரியாது இந்த குழந்தை விஷயம் நடக்கும் போது அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க, அந்த குழந்தை தத்துறதுக்கான எடுத்துட்டாங்க. எடுத்துக்கிட்டு இந்த நேரத்துல பாரு பாருப்பா அந்த மாதிரி இருக்காங்களே மூசாலை அம்மா அவங்க அல்லா சொல்றான். அந்த அம்மாவுடைய இதயம் வறண்டு போய்விட்டது. குழந்தை என்னாச்சோ, ஏதாச்சும் ஆத்திரம் போச்சு, அல்லா திரும்பி தருவன்ட்டான், எப்ப தருவானோ ஏன் தருவானோ. ஏன்னா ஒரு பெற்ற தாய்க்கு தெரியும், குழந்தை இறந்து விடுவதை ஏற்படும் இழப்பை விட வேதனையை விட காணாமல் போனால் ஏற்படும் வேதனை ரொம்ப அதிகம். தெரியுங்களா, ஒரு குழந்தை மூத்தா போச்சுன்னு வச்சுக்கல, முடிஞ்சு போச்சு, ஒரு நாள் அழுவோம் ரெண்டு நாள் அழுவோம் அடக்கம் பண்ணிட்டு மறந்துடுவோம். காணாம போச்சுட்டா இந்த தாயை சோர்த்திக்கும் போது யாருலா என் குழந்தை எங்க இருக்கிறானோ, இருக்கிறானோ மூத்தா போயிட்டானோ, சாப்பிட்டானா இங்கே தெரியலையே. எத்தனை பத்து வருஷம் கழிச்சு, பதினஞ்சு வருஷம் கழிச்சு. அப்போ இறந்து விடுவதனால் ஏற்படும் துக்கத்தை விட காணாமல் போனால் ஏற்படும் துக்கம் ரொம்ப அதிகம். அந்த துக்கத்தை தான் அல்லாஹ் சொல்றான் அந்த அம்மாவை பத்தி. அஸ்பஹார் உம்மி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாருடைய இதயம் பாதுகா வறண்டு போச்சு. அந்த அம்மா அப்படி வேதனையில வறண்டு போச்சு. அல்லாஹ் சொல்றாங்க இருக்க, இக்காலத்துல துகுத்தமே மிகி லவுனா அந்த ரபத்துனால கல்விகா நீ தற்கூட நிகழ்ச்சி நல்லா சொல்லுவாங்க. நான் மட்டும் அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லி அவர் உள்ளத்தை உறுதிப்படுத்தியிருக்கவில்லை என்றால் அந்த அம்மா புலம்பி உண்மையை சொல்லிருக்க என்னது, ஐயோ என் குழந்தையை காணவே அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நாம் ஆறுதல் சொல்லி அந்த அம்மாவோட உள்ளத்திலே ஒரு உறுதி ஏற்படுத்தினோம், லவுனா அந்த ரபத்துனால கல்விகா அவனுடைய உள்ளத்துல மட்டும் நான் உறுதியை ஏற்படுத்தியிருக்கவில்லை என்றால் ஆறுதல் சொல்லி சமாதானம் சொல்லி கவலைப்படாத, தைரியமாயிரு, வருத்தப்படாத, அழுவாத, இப்படிலாம் சொல்லி அல்ல ஆறுதல் படுத்துறதா, ஆறுதல் படுத்தமா அப்படி படுத்திருக்கவில்லை என்றால் இக்காலத்துல தொகுதி மீறி அது வேற வெளியே விட்டு உண்மை வளரிக்கும். என்னது, ஐயோ எனக்கு ஒரு ஆம்பளை கூட பிறந்துச்சு, அது பெட்டியில வச்சேன், எங்க போயிட்டு இருந்தியே அவன்டா அப்படியா வாமாட்டு கொண்டு போய் என்ன பண்ணிப்பான் கொண்டிருப்பான், நம்ம குழம்பிருக்கோம். ஆனா அல்லா சொல்றான் அந்த அம்மா அப்படி புலம்பி விடாதவாறு அவருடைய உள்ளத்தை நான் உறுதிப்படுத்தி விட்டோம். சரி அல்லா அந்த அம்மா என்ன பண்ணாங்க, காலத்து அந்த அம்மையார் சொன்னாங்க, மூசா அலி இஸ்லாமுடைய சகோதரி மூத்த சகோதரி அக்கா அவங்க சொன்னாங்க, குஸ்ஸி நீ அந்த பெட்டி எங்க போதும் பின்னாடியே போ, அந்த பெட்டி எங்க போதும் பின்னாடியே போ, அது எங்க போதும் போய் பாரு, நீ பேர் கவனி அப்படின்னா யாரும் பார்க்கிறாத படிக்கு இந்த பொம்பளை பிள்ளை என்ன பண்ணுது, யாரு மூசா அலி இஸ்லாமுடைய அக்கா இந்த பிள்ளை என்ன பண்ணுது அப்படியே பாலம் பட்டே போது அந்த போது அந்த போது கட்டி அந்த போது இப்படி பார்த்துட்டே போது கடைசியில் யார் தெரியும் பாண்டுது ஃபிரோன் வீட்டுக்கே போயிடுச்சு. ஃபிரோன் வீட்டுக்கே போன உடனே அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அவ்வளவு சொல்றான் இந்த அம்மையார் பாக்குறாங்க ஃபிரோனுடைய மனைவி பாக்குறாங்க அழகான குழந்தை மாஷா அம்மா அற்புதமான குழந்தை அல்லாஹ் செல்வ செல்வ மாதிரி ஒரு பிள்ளை கொடுத்துருக்கான் இது போய் அநியாயம் கொள்ள போறீ அப்படின்னு சொல்லி அவன் திருப்பி திருப்பி திருப்பி இந்த அம்மா இந்த பிள்ளைய எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. வளர்க்க ஆரம்பிச்ச உடனே கொஞ்ச நேரத்துக்கு குழந்தை பசி எடுத்து பாலுக்கு அழுகுது பாலுக்கு அழுகுது. அப்பதான் இந்த அம்மா யாரும் அம்மா குழந்தை பால் கொடுக்குறேன் அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்க அதை அறிவிப்பு போறாங்க ஊர்ல உள்ள பால் குடிக்கக்கூடிய எல்லா தாய்மார்களும் வாங்க அரசனைக்கு வந்து அரசர் ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தை பால் கொடுங்க அப்படின்ன ஊர்ல உள்ள எல்லா தாய்மாரும் வர்றாங்க. அந்த தாய்மார்களோடு சேர்ந்து இந்த பிள்ளையும் உள்ள போயிருக்கு எந்த பிள்ளை மூசாலத்துல அக்காவும் உள்ள போயிடுறாங்க. உலகத்தில் அத்தனை பெண்களுடைய பால் மடுவையும் நாம் அவருக்கு ஹராமாக்கி விட்டோம். அவர்களுக்கு மராதி அமைப்பவர்கள் அனைத்து பால் மடுக்களையும் பால் கொடுக்கக்கூடிய மடுக்களையும் அவர்களுக்கு ஹராமாக்கி விட்டோம். ஆனா குழந்தை அழுகுது யாரும் பால் வச்சாலும் பால் கொடுக்க மாட்டேங்குது பச்சை குழந்தை குடிக்க மாட்டேங்குது குழந்தை வந்து கதறது இந்த அம்மா பதறாங்க யாரும் பிறோனுடைய மனைவி பதறாங்க ஐயோ என்ன சுட்டுல பதறோம் குழந்தை அழுது பால் குடிக்க மாட்டேங்குது என்ன ஆகுது ஏன் ஆகுது அப்படின்னு பதறாங்க. இந்த நேரத்துல யார் மூசா சகோதரி சொல்றாங்க அல்ல அதுக்கு மலா அழி பைத்தி நான் ஒருத்தவங்களை கூட்டு வந்துட்டா எக்ஸூட அவங்க இருக்கும் அவங்க வந்து குழந்தைக்கு பால் குடிக்க ஒரு நல்ல பெண்மணி இருக்காங்க அவங்க கூட்டு வருவா உங்களை ஒரு ஆசைவோம் அவங்க அந்த குழந்தை பாசமா வச்சு பால் கொடுப்பாங்க அந்த மாதிரி நாளை கூட்டு வருவா கண்களை குளிர்விக்கும் மூசாவை அவர் தாயிடத்திலே திரும்ப ஒப்படைத்தோம். மூசாவை தாயிடத்திலேயே திரும்ப ஒப்படைத்தோம் இருக்காண்டி அவங்களுடைய கண் குளிர்வதற்காகவும் ஒலா தகசன் அந்த பெண்மணி கவலைப்படாமல் இருப்பதற்காகவும் ஒளி தாயலவன் மேலும் அறிந்து கொள்வதற்காகவும் என்னது அந்த வாழ்வாய் ஹக்கோ நிச்சயமா அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மை என்பதை அந்த பெண் அறிந்து கொள்வதற்காகவும் அல்லாஹ் சொல்ல வாக்குறுதி அல்லாஹ் நிறைவேறி தீர்வான் என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் நாம் இப்படிலாம் செஞ்சோம் சொல்லிட்டு அல்லாஹ் அவ்வளவு புத்திரம் தனக்கு நறுக்கு தலையில ஒலாக்கின் அக்கரம் நாசில் ஆயாரம். ஆனா பெரும்பாலும் மக்களுக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்குது நான் வாக்கு கொடுத்தா மீற மாட்டேன் அந்த வாக்கை நிறைவேற்றுவேன் நான் வாக்கை நிறைவேற்றுவதில் தீவிரமானவன் அப்படின்னு அந்த மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதை அந்த பெண்மணி உணர்வதற்காகவோ அவள் கவலைப்படாமல் அவளை கண்கள் குளிரடைவதற்காகவோ உண்மையை மூசாவை அவருடைய தாயிடத்திலேயே திரும்ப ஒப்படைத்தோம். இப்ப என்னன்னு சொன்னா நக்சல் சொல்றாங்க அந்த அம்மாவை சொல்லும் பொழுது காணத்து உம்பு வளர்ந்து அதாவது ஒரு உதாரணம் டபுள் சம்பாதி சம்பாதிக்கிறான் டபுள் சம்பாதி சம்பாதிப்பதற்கு உதாரணம் யாருன்னு சொன்னா ஒருத்தர் வேலை செய்யறது அந்த வேலையே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தமிழ் சொல்லுவாங்கல்ல கரும்பு திங்கிறதுக்கு கூலி கிடைக்கிற கரும்பு திங்கிற ஒரு வேலை அது கரும்பு திங்கிறது எவ்வளவு இனிமையா இருக்கும் அதே ஒரு வேலையை செஞ்சா உண்டா கரும்பு திங்கிறதே வந்து கூலியா அந்த வேலையை செய்யலாம் சுகர் பேஷண்டா இருக்கும் அது முக்கியமான விஷயம். அப்போ கரும்பு திங்கிறதுக்கு ஒரு கூலி கிடைச்சா அவனுக்கு எப்படி சொல்லுவாங்க ஒருத்தவங்க வேலையை கிடைச்சி அந்த வேலையை அவனுக்கு வாழ்க்கை சந்தோஷமா இருந்துச்சுன்னா அதுதான் கரும்பு திங்கிறதுக்கு கூலியா அப்படிங்குவாங்க. அதுல சொல்ல சொல்றாங்க அது உதாரணமா அதுக்கு சரியான உதாரணம் ஏனென்றால் மசலி உம்மி பூசா பூசாவுடைய தாய் தான் அதுக்கு நல்ல உதாரணம் ஏனென்றால் தரது அவங்க தரது அவளதா தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டார் தாக்குது அஜரா அதற்கு கூலியும் வாங்கி கொண்டார் சொன்னாங்க குழந்தைக்கு பால் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு கூலியும் வாங்கிட்டாங்க. ஏன்னா அந்த ஆசிய அம்மையார் சொன்னாங்க ஏமா நீ ஒன்றை மட்டும் குழந்தை பால் குடிக்குது எல்லாருடைய பாலை வச்சு மட்டும் குழந்தை அளவு பாய் வைக்க மாட்டேங்குது ஒன்றை மட்டும் பால் குடிக்குது நீ இங்கே இருந்துக்கமா அப்படின்னாங்க. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க இல்ல இல்லப்பா நான் வந்து எனக்கு குழந்தை குடிக்கலாம் வர முடியாது நீங்க அப்பப்ப கூப்பிடுங்க நான் வேணா வந்து பால் அவந்துட்டு போறேன் அப்படியா அப்ப நான் ஒரு சம்பளம் போட்டு கொடுத்துறேன் அவனுக்கு சரிமா நான் தாங்கம்மா அப்படின்னு வாங்கிட்டாங்க. அதான் சொல்ல சொல்றாங்க தரமா தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்துட்டாங்க, அதோட தாக்கம் வச்சுனா அது கூலியில பண்ணிட்டாங்க, இந்த அம்மா வாங்கிட்டாங்க. இதுதான் கருப்பத்திக்கிறது கூலிங்கிறது ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க. இந்த சம்பந்தம் கேள்விட்டு வரும்போது இப்படியே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வளர்ந்துட்டு வர்றாங்க ஃபிரௌனுடைய அரசவையில. ஆனா ஆரம்பத்திலே குச்சி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு மூசா அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே ஃபிரௌன் தூங்கியுள்ள பலாறு நடந்து அழிக்கிறது, ஃபிரௌன் திருடு முட்டிக்கிறது, இது பல தரம் நடந்தவங்க ஃபிரௌன் இந்த சித்தர்கள் கோவம் வந்து கோவம் வந்து என்ன பண்ணிடலாம் ஃபிரௌனு ஆசியா வாசியா இந்த பிள்ளை வளர்ந்த வளர்ந்து சரியில்லை, எப்ப பார்த்தாலும் இப்ப இந்த பலாறு தூங்கிடுவாங்க நடந்து அடிக்கிறாங்க. அதனால இது வந்து எனக்கு எதிரியா வந்த பிள்ளையா தான் இருக்கணும், இதை வந்து நான் எட்ட போறேன் கொள்ள போறேன் அப்படிங்கிறோம். ஆசியாமையார் பதவி போய் நடப்பாவி இது பச்சை புள்ளடா, இது இது கண்ணத்துல இருந்து எப்படி தெரியாது, வேண்டாம் தெரியாது, ஏதோ விளையாட்டு மாதிரி தெரியும், அந்த மாதிரி போயிட்டு என்னோட உள்ள கண்ணத்துல அடைஞ்சான் அவளை தெரியாம செஞ்சிடும் அப்படி அப்படின்னு சொல்லி இந்தம்மா சமாளிக்கிறாங்க. அவன் ஏத்துக்கிற மாதிரி இல்லை. அப்ப இந்த அம்மா சொல்ற திரும்ப திரும்ப சொல்றான், இது பச்சை குழந்தை இதுக்கு என்ன தெரியுது, இதுக்கு நெருப்புக்கு வித்தியாசம் தெரியுமா இல்ல மத்த பொருள் வித்தியாசம் தெரியுமா, எது வித்தியாசம் தெரியும் அப்படின்னு உடனே அப்படியா சரியா போட்டு பண்ணு ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணுவோம் சொல்றான். நீ சொல்ற மாதிரி இந்த புள்ள வந்து ஒரு பாவம் சாதாரணமான யதார்த்தமான புள்ள அப்பாவி புள்ளனாக்கா நான் டெஸ்ட் ஒன்று வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நெருப்பு துண்டையும் ஒரு தங்க துண்டையும் தங்க கட்டி ரெண்டையும் வச்சு அந்த பிள்ளை உங்க எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு எடுத்து வந்துக்கிறான். கூப்பிட்டா புதுசா இருக்கலாம் வர்றாங்க, வந்த உடனே இது ரெண்டு எதிரே எடு அப்படிங்கிறாங்க. ஃபிரௌன் சொல்றான் ஆசியா அப்படியாட்ட, இந்த புள்ள வந்து நெருப்பு துண்டை தங்க துண்டை எடுத்துருச்சு இது எனக்கு இல்ல, இது உஷாரா புள்ள, நீ சொல்ற மாதிரி அப்பாவி பிள்ளையா இருந்தா எது எடுக்கணும், நெருப்பு துண்டை எடுக்கணும். நீ நான் நெருப்பு துண்டை இருக்காம உஷாரா பிள்ளையா தங்க தங்க கட்டி எடுத்துச்சுன்னா இந்த பிள்ளைய நான் கொடுத்துருவேன் அப்படின்னு ஆசியாட்ட சனியை முடிச்சு போன இப்ப அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாட்டை காப்பாத்தி ஆள்வாருக்குள்ளே காப்பாத்தி ஆள்வாரு உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் உஷார் பேர் நேரம் வந்து தங்கக்கடியில் கை வைக்கிறாங்க. தங்கக்கடியில் கையை வச்ச உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்புறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கையை தட்டி விட்டுறாங்க. அந்த நெருப்பு துண்டு கையை எடுத்து நெருப்பி வாயில வாயில போட்டவுடனே அவருடைய நாக்கு பழுதடைஞ்சு அவங்களுக்கு திக்குவாயா மாறிடுது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு திக்குவாயா மாறிடுது. பின்னாடி அவங்க அந்த வகி வரும் சொல்லுவாங்க, யார்தான் திக்குவாயி ரப்பி ஷஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிஸானி யஃபகஹு கௌலி, யார்தான் நான் மக்கள் நான் பேசக்கூடிய பேச்சை விளங்குமாறு என் நாக்கிலே முடிச்சு அழுத்து விடு அப்படின்னு அந்த கேட்பாங்க. துவா செய்வாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த நாக்கில திக்குவாய் வந்தது காரணம் இந்த சம்பவம், எது இந்த நிறுவனத்தில் திக்குவாயில் போட்டது. இப்படி வளர்ந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்க வளர்ந்து ஓரளவு ஒரு பருவ வயதை அடைஞ்சிட்டாங்க. அடைஞ்ச பிறகு அந்த சம்பவத்தை சொல்றான், இவங்க வெளியே போறாங்க, அரண்மனைக்கு வெளியே போறாங்க, பனி இஸ்ரவேலர்கள் பழகிறாங்க. இவங்களுக்கு தெரியுது அல்லாஹ் அவங்களுக்கு சில விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான், அம்மா பலக அசுத்தா அவர் தன்னுடைய வாலிப பருவத்தை அடைந்த பொழுது ஒத்தவான் அவர் நல்ல ஸ்டெபிலிட்டியா நல்ல அப்படி கிரகாத்திரம் வந்த பொழுது ஆத்தை நாமும் ஹுக்மும் வடிமா அவருக்கு ஞானத்தையும் அறிவையும் வழங்க ஆரம்பித்தோம், ஞானத்தையும் அறிவையும் வழங்க ஆரம்பித்தோம். இப்ப கதாலுக்கு நஜிசன் முஹசின் இப்படிதான் நம்ம நல்லவர்களுக்கு எப்பவுமே நன்கொடி கொடுப்போம் நல்லா சொல்லலாம், இப்படிதான் நல்லவர்கள் நன்கொடி கொடுப்போம். நம்ம ரசூலா தேர்ந்தெடுத்ததுனால இவருக்கு அறிவையும் ஞானத்தையும் வழங்க ஆரம்பித்தோம். வழங்க ஆரம்பிச்ச உடனே இப்ப பாக்குறாங்க, ஆஹா நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த மக்களை ஃபிரௌன் கொடுமைப்படுத்துறாங்க, திருத்தியில் கொடுமைப்படுத்துறாங்க, இதை பூரா பார்த்து மூசாசனம் குதிக்கிறாங்க. இந்த மக்களை சிறுமைப்படுத்துறதையும் அடிமைப்படுத்துறதையும் இவங்களை வந்து அடிமையலா வச்சு இவங்களை சித்திரவதைப்படுத்துறதையும் பார்த்து மூசாசனம் குதிக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்க நேரத்துல ஒரு சம்பவம் நடந்தது என்னன்னு சொன்னா, ஒரு நாள் இரவு நேரத்தில் மாலை நேரத்தில் ஃபிரௌனுக்கு யாரும் தெரியாம இவங்க மன்னருடைய அரண்மனை வெளியே வந்து ஊருக்குள்ள போறாங்க. ஊருக்குள்ள போறாங்க, தன்னுடைய சமுதாய மக்களோடு பார்க்கறதுக்கு அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து வேதனை படுறதுக்கு பார்க்க உள்ள போறாங்க. உள்ள போகும்போது வஜதீகார் லஜுலேடி எப்பத்துலாங்க அங்க ரெண்டு பேரு சண்டை போட்டுருக்காங்க, சண்டை போட்டீங்களா ரெண்டு பேருக்கு. இதை பாக்குறாங்க, அதுல ஒருத்தன் இவங்க மனிதர்களை சார்ந்தவன், இன்னொருத்த எதிரி கொத்தரத்தை சார்ந்தவன், யாரு திருமுத்தியை சார்ந்தவன், ஒத்த மனிதர்களா இரு இவங்க திருமுத்தி, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்க மல்லு கட்டி நிக்காங்க. தூக்கம் வருதா இல்ல இல்ல தூக்கம்தான் முடிச்சிடறேன். இருக்க மாட்டேன் சொல்லி மூணு சொன்ன காலத்துல மூணு பேர் இருக்க ரஜினி ரெண்டு பேர் சண்டை போட்டிருக்காங்க. ஒருத்தன் இவருடைய சமுதாயத்தை சார்ந்தவன், இன்னொருத்தன் கிபத்தி சமுதாயத்தை சார்ந்தவன். இவருடைய சமுதாயத்தை சார்ந்தவன் அலல்லதி மின் அதுவி, தன்னுடைய எதிரிக்கு எதிராக மூசா அலைஹிஸ்ஸலாம் உதவி கொடு. மூசாவே இங்க வாங்க, இந்த பருவ கூட அடிக்கிறாங்க அப்படின்னா அல்லாஹ் மின் ஷியாதி, இவருடைய கோத்திரத்தை சார்ந்தவன் அலல்லதி மின் அதுவி, அவருடைய எதிரிக்கு எதிராக அடிக்க வரா பாருங்க, இந்த கிபதி அடிக்க வரலாம் அப்படின்னு சொல்லி உதவி தேர வந்த உடனே ஆல்ரெடி மூசா அலைஹிஸ்ஸலாம் இவங்க கோத்திரம் இருக்காங்க, இப்படி நம்ம சமுதாயத்தை அடிமைப்படுத்தலாம் சித்திரப்படுத்தலாம் சொல்லி அதுக்கேற்ற மாதிரி காப்பாத்து உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் மூசா போய் பலாரம் அடிக்கிறான் கொலை பண்ண அடிச்சாங்க அடிச்சாங்க. இந்த சம்பவத்தை சில கிருத்தியை சொல்றாங்க எப்படி அதுக்கு மூசா ஒரு குலகாரன், ஒரு குலகாரனையே அல்லாஹ் நபி அனுப்பினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் குலகாரனா, ஒரு குலகாரன அல்லாஹ் நபி அனுப்பினான் மக்களுக்கு. அல்லாவே சொல்றான் மூசா அலைஹிஸ்ஸலாம் வருத்தப்பட்டாங்க, தெரியாம அடிச்சுட்டாங்க, செத்து விட்டான். செத்த உடனே இன்னமும் அமலிஷி ஆதாவின் அமலிஷைத்தான், அடா அல்லாஹ் செய்தான் செஞ்சுக்கணே அப்படி வருத்தப்பட்டாங்க. அல்லாஹ் அல்லா சொன்னா மன்னிச்சுட்டேன், அவர் குலகாரன் தெரியாம அடிச்சாரு செஞ்சு விட்டாம அதனால மன்னிச்சுட்டேங்கிறான். நம்மளால பருவாயிட்டு முசா குலகாரன் ஒரு குலகாரனையே அல்லாஹ் நபி அனுப்பி வச்சான். இன்னும் ஒரு ரஹீம், அவன் தான் அல்லாஹ் மன்னிக்க முடியும். அல்லாஹ் அளவற்ற அல்லாஹ் அனுப்பிட்டான். கால முசா கர்பி வச்சானே விமா அந்த அலைய அந்த அலைய அல்லாஹ் எவ்வளவு இவ்வளவு பேர் கிருபை செஞ்சுட்டேன், என்ன கிருபை செஞ்சேன், நான் செஞ்ச தப்ப உடனே மன்னிச்சுட்டேன். எனக்கு வந்து அடக்கி ஆகக்கூடிய அந்த அராஜகம் பண்ணக்கூடிய என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. நடந்தது உதவி கேட்டாங்க பார்த்திருக்கான் அந்த சட்டப்பட்டு இருந்த அவனை எப்ப அழிக்க போனாங்களோ கால அவன் சொன்னான், யா மூசா, என்ன மூசாவே, அது குத்தலடி சமா கத்தல அவசரம் இல்லாம நேர்தோதர் கொண்ட மாதிரி இன்னைக்கு என்ன குரலாம் பாக்குறியா, நேர்தோதர் கொண்ட மாதிரி இன்னைக்கு என்ன குரலாம் பாக்குறீங்க, புத்தி இங்க பாருங்க மணிசார் புத்தி மூசாவே அந்த சமுதாயத்தாலே பாடுபடுறாங்க. அவங்க நன்றி கேட்கலாமா, இன்னைக்கு இவன் தமிச்சான், ஏன்னா தமிச்சா தனித்தர போனா உடனே கேட்கிறாங்க நினைக்கிறியா

இமாம் சபத் எதிரில குழப்பம் சொல்லிட்டு என்ன ஒழுங்கா சொல்லு மூன்று ரகம் நாலு ரகத்தை ஊசினாங்க எல்லாத்தையும் ஞாபகம் இல்லைங்க. அதுல ஒருத்தர் குடிச்ச மாதிரி ஒரு ஹாசியா இருக்கும் மூன்று ரகம் தான் கன்ஃபார்ம் அடிச்சு சொல்லு மூணு ரகம். அப்ப ஒரு மக்கள் மட்டும் பரவாயில்ல ஹாஜியா உங்களுக்கு தொழுகிற ஞாபகத்தோடு தொழுதுக்கிறாரு தப்பால தொழுதுக்காரு மூன்று ரகம் கரெக்டா சொன்னாரு சரி தொழுது இமாம் சபத் திரும்ப தொழுச்சாரு நாலு ரகம் தொழுது முடிச்சாச்சு முடிச்சோட இமாம் சபத் கடை எப்படி அது இப்ப கரெக்டா சொன்னீங்க மூன்று ரகம் தான் சொல்லி எனக்கு நாலு கடை நாலு கடை இஷாவில ஒவ்வொரு ரகத்துல பார்ப்பேன் மூணு கடை கடைதான் முடிஞ்சிருக்கு ஒவ்வொரு கடை பாக்கி இருக்குது அப்படின்னா. அப்ப அந்த மாதிரி இந்த எத்தனை ரகத்துக்கு டவுட் வருது வந்து பெரும்பாலும் நடக்கிறது இருக்கு ரசூலுல்லாஹி அந்த மாதிரி டவுட் வரும்பொழுது அந்த மாதிரி டவுட் வரும்பொழுது எது கம்மியோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உதாரணமா ரெண்டரை கடை தான் மூன்று ரகம் வந்தா ரெண்டரை கடை கன்ஃபார்ம் மூன்று ரகம் தான் வருது அப்படிதான் இப்ப நான் கொடுத்துருக்கோம் நான் ரெண்டரை கடை முடிச்சிருக்கான் மூன்று ரகம் முடிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா முக்கியமான வாஜிபுகள் அது ஒரு பட்டியல் இருக்கு எனக்கு பட்டியல் ஞாபகம் இல்லை நான் தொழுகையுடைய ஆர்வத்தை தற்போது சொல்றது ஆர்வம் எது சொல்றது எது வாஜிபு எது பறந்து அப்படின்னு சொல்ல சொல்ல முடியும் நான் நாளைக்கு பார்த்துக்கணும் எது வாஜிபு பட்டியல் சொல்றேன் அந்த வாஜிபுகளை விட்டுட்டா அப்போ தொழுகையில வந்து சஜிதா தவிச்சு மத்த எல்லாரும் சஜிதா செய்து அவசியம் அவசியம் கிடையாது. தராவி தொழுகையில் ஒன்று மூன்று அஞ்சு ஏழு முப்பதாவது சலாம் கொடுத்த பின் பதினொன்னா துவாவதுலாமா அதுக்கு அர்த்தம் என்ன அதே மாதிரி ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்தாவது சலாம் கொடுத்த பேர் களிமா மற்றும் உமர் இதெல்லாம் விதாந்தங்க இது ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்த சுன்னத்துகள் அல்ல இப்படி ஓது சுன்னத்தான முறையும் கிடையாது இது விதாந்து பதினொன்னு ஓதுறது என்ன பிரச்சனைன்னு சொன்னா அந்த பதினொன்னாயிரம் ஓதுறதுக்கு நம்ம மக்காப்பில் உட்பட முதல்ல ஆறு மக்காப்பில் வந்து புதுசுல அப்படிதான் சின்ன சரியா நினைவு வருஷம் மூலம் பழகி ஒரு தலை வச்சு கொடுக்க மாட்டான் அவன் என்ன பண்ணுவான் கரெக்டா தலாவை முன்னாடி பார்த்துவான் அந்த மூணு பேர் அவன் கோரத்தா ஏழு கட்ட ராகம் இருக்குது இந்த ஏழு கட்ட ராகம் இருந்ததுல என்ன முசிபத்துன்னு அந்த ஆசா எப்படி ஒரு அவருக்கு டைம் கிடைக்காது அவர் நோக்கு டைம் கிடைக்காது அவர் இதுதான் நடந்தது எல்லா பள்ளிகளையும் அதனால இந்த விதாரத்தை குறைச்சிட்டு நீங்க ஆசாக்கு கை கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்ல ஆகத்து வந்து வரவு அவர் நீட்டி முறைக்கு துணைக்கிறோம் அது அழகாக ஆகத்துல கேட்கணும் நம்ம அந்த சொல்லத்து அதனால இந்த பதினெட்டு நேரமாவோ நாலாம் ரக்காட்டுகள் கலிப்பாக்கள் பேர சொல்றதோ இது வந்து விதாரத்து எந்த ஹதீஸ்மே ஆதாரம் கிடையாது தாரூர் தேவபந்து மதரசான பத்துவாலே இருந்து நாலு பத்துவாங்கி வச்சிருக்கேன் பத்துவாலே இருந்து விதாத்து நிறுத்தப்பட வேண்டிய விதாத்து அப்படின்னு பத்துவாங்கி கொடுத்துருக்காங்க அதனால நம்ம பள்ளி ஓதுறது குரானில் இதை அடிப்படையாக கொண்டு அல்பாத்தியா அல்பக்ரா ஆலிமான வரிசைப்படுத்தியிருக்கிறார் முகமது இஸ்லாசன் அவர்களுக்கு காலத்தில் சொன்னார் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த கட்டளையாமா ரசூலுல்லாஹி இஸ்லாம் இருக்கும்பொழுதே அந்த குரானியை வரிமுறைப்படுத்திய செய்திகள் காவித்திரதியால் தவிர காத்திரி வழி வழி எழுதி வச்சவங்க நான் குரான் துவக்கப்பட்ட வரலாறு ஒரு நாள் ஒரு பயன் பேசிட்டு இருக்கும் மக்கா வச்சு தண்டா வெப்சைட்டில் பாருங்க பயன் இருக்கும் குரான் துவக்கப்பட்ட வரலாறு அந்த வரலாறு எதாவது சொல்றேன் எப்படி ரசூலுல்லாஹி குரானை எப்படி துவக்கப்படுச்சு அது எப்படி தோத்தாங்க அது யார் உத்தரவிட்டாங்க செய்தி காவித்திரம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு சொல்லியிருக்கேன் அதுல ரசூலுல்லாஹி இருக்கும்பொழுது சொல்லுறாங்க இந்த இந்த சூரா இந்த தரத்துல வைன்னு சொல்லி அந்த அடிப்படை தான் அந்த சூரா அமைக்கப்படுது ஏழைச்சிகள் நடந்து ஹராம் என்று கூறினர்கள் வட்டி வாங்கப்படுவது இல்லையே இப்ப எப்படி ஹராம் ஆகும் விளக்கவும் வட்டி வாங்கப்படுது யாரும் சொல்லுது ஏழைச்சிக்கு எப்படி ஹராம்னு சொன்னா உதாரணமா இருபது மாசம் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் இருபது மாசம் அப்படின்னு சொன்னா இருபதாயிரம் ரூபாய் ஏழைச்சி அப்படித்தானே மாசம் ஆயிரம் ரூபாய் கட்டணும் இருபது மாசம் கட்டணும் இருபது மாசம் கட்டினா உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் பணம் கிடைக்கும் அப்படின்னா ஏழைச்சி இந்த ஏழைச்சிட்டு முதல் வாரம் முதல் மாசம் ஏழை வருவாங்க நூறு ரூபா நூறு ரூபா நூத்தி ஐம்பது இப்படி ஏழை விட்டா முதல் மாதம் யாருக்கு தேவையோ அவன் என்ன பண்ணுவான் நாலாயிரம் வரைக்கும் ஐயாயிரம் வரைக்கும் எடுப்பான் எடுத்து ஐயாயிரம் ரூபாய் தள்ளி குச்சு வச்சுங்க மீதி உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க பதினஞ்சாயிரம் கொடுப்பாங்க எனக்கு எழுந்தோர் பதினஞ்சாயிரம் கொடுப்பாங்க இந்த பதினஞ்சாயிரத்தை நான் இருபதாம் டேட் கட்ட சொல்லுவாங்க அப்ப இருபதாம் டேட் பண்ணா ஒரு ஆளுக்கு எவ்வளவு கட்டுவாங்க எழுநூத்தி ஐம்பது ஒரு ஆளுக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கட்டுவாங்க இருபது பேருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டுவாங்க சரி ஒரு முதல் மாசம் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கட்டிருக்கீங்க எழுதி வச்சுக்கணும்னு வச்சுங்க ரெண்டாவது மாசம் அதே மாதிரி ஏன் கொடுப்பாங்க ஏன் கொடுக்கும்போது ஐயாயிரம் ரூபாய் நாலாயிரத்தி கிடைக்கும் அப்ப ரெண்டாவது மாசம் எழுநூத்தி எழுபது ரூபாய் கட்டுவீங்க இப்படி நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா இருபது மாசத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க மொத்தம் கட்டினது 14,000 ரூபாய் 15,000 ரூபாய் கட்டிருப்பீங்க, ஆனா அவருக்கு மொத்தமா வர்றது 19,000 ரூபாய் கட்டி, இந்த 4,000 ரூபாய் வட்டி, 4,000 ரூபாய் வட்டி வாங்குறீங்க. அதே நேரத்தில் முதல் வாரம் எடுத்தா பாருங்க, அவன் கட்டினது அவன் எடுத்தது எவ்வளவு 15,000, அவன் கட்ட பணத்தை குட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா 17,000 ரூபாய் கட்டிருப்பான், அப்ப 2,000 ரூபாய் வட்டி கொடுக்க சொல்ல புரிஞ்சுங்களா? இதுதான் ஏழைச்சிட்டு ஹராம் இருக்காங்க. கடன் இருக்குமையான சக்காத்து கொடுக்கும் பொழுது கடனை கழித்து விட்டு கொடுக்க வேண்டுமா, அல்லது நமக்கு கடமையான சக்காத்தை அவ்வாறே கொடுக்க வேண்டுமா? வேறு கடன் கொடுத்து அது திரும்ப கிடைக்கவில்லை, அதையும் சக்காத்து கொடுக்க பணம் எடுத்துக் கொள்ளலாமா? அதாவது நீங்க கொடுக்க உங்களுக்கு யாருதான் கொடுக்க வேண்டியது அதை நல்லா நினைச்சு உங்களுக்கு இருக்கிற பணம் எது பலதும் சொல்லுங்க, சக்காத்து சக்கம் உங்களுக்கு இருக்கிற பணம் உங்களுக்கு உங்களுக்கு வியாபாரம் கொடுத்து எல்லாத்தையும் கிளப்பிட்டே வரணும். யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியது கடன் கழிச்சிடணும். அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு உங்களுக்கு பில்டிங்கோ வீட்டுக்கோ உங்க சொந்த வீட்டுக்கு நீங்க அட்வான்ஸ் வாங்கிட்டு 2,00,000 ரூபாய் 3,00,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிருக்கீங்களா, அந்த பணத்தை கழிச்சிடணும். நீங்க யாருக்காவது அட்வான்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணத்தை சேர்க்கணும். சோ இதுதான் சர்க்காரம் நம்மள சேர்த்து கடன் தான் கழிச்சிட்டு மீதி உள்ள அமௌண்ட் எதுவோ அதுக்கு மட்டும் சர்க்காரம் கொடுத்தா ஒரு பணம். இஸ்லாத்துல கண்டானம் உறுப்புதானம் செய்யலாமா? கூடாது. இஸ்லாத்துல கண்டானமும் உறுப்புதானம் செய்யக்கூடாது, அது பல தடவை விரிவா சொல்லியிருக்கிறோம். ரத்த தானம் மட்டும் அது அனுமதிக்கப்பட்டது. ஏன்னா அல்லாஹ் சொல்ற குர்ஆன்ல மின்ஹா கலக்னாகும் வ ஃபீஹா நுஈதுகும் வ மின்ஹா நுக்ரிஜுகும் தாரத்தன் உக்ரா. இந்த மண்ணிலிருந்து தான் உங்களை படைத்தோம். இந்த மண்ணுக்கே உங்களுக்கு திரும்ப அனுப்புவோம். இந்த மண்ணிலிருந்து மீண்டும் அருமையிலே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் அப்படிங்கிறான். அப்ப அல்லாஹ் கொடுத்த இந்த சரீரம் இந்த உடம்பு அல்லாஹ் நமக்கு அமானிதமா கொடுத்திருக்கான். எதுக்கு? நம்ம யூஸ் பண்றதுக்கு மட்டும். யூஸ் பண்றதுன்னு நமக்கு இரண்டாவது கொ நம்முடைய உடம்பு கொடுத்தது கான்செப்ட். நம்ம இரவலா கொடுத்த பொருளுக்கு ஊரா விட்டு கோழி எடுத்துக்கலாம் மேல பாத்திய வர கதையா, நமக்கு அந்த இரவலா கொடுத்துருக்கான் அது தூக்கி பெரிய வாய் வளர்ந்து வந்துருக்கான் அவருக்கு கிட்னி உணர்ந்து பிடிக்காது இவருக்கு என்ன எடுத்துருக்குது. ஆனா ஒரு 5000 பணத்தை கொடுப்போம் அது கொடுக்க மாட்டாரு, செத்த பிறகு கண் எடுத்துக்கும். இப்ப கண் ஆபரேஷன் பண்ண ஒரு 5000 முடியாது தர மாட்டேன், செத்த பிறகு கண் எடுத்துக்கும், செத்த பிறகு கிட்னி எடுத்துக்கும். யாரு கொடுத்தாங்க? நீங்க எப்படி அடக்கம் செய்யப்பட்டீர்களோ அப்படித்தான் எழுப்பப்படுவீர்கள். நீங்க கண்ணை இழந்து குருடனா அடக்கம் செய்யப்பட்டால் மறுபடியும் எழுப்பப்படும்போது குருடனா தான் எழுப்பப்படுவீர்கள். அல்லாஹ் பாதத்தை நசீப் இருக்காது, அல்லாஹ் ரசூல பாதத்தை நசீப் இருக்காது. ஏன்னா ரசூல் சொல்றாங்க அல்லாவுடைய பாதையில சகிதான அவங்களை குளிப்பாட்டாருங்க, ரத்தம் சொட்ட சொட்ட அப்படி அழுக்கப்படுங்க. அவர்கள் மறுவையில எழுப்பப்படும் பொழுது ரத்தம் சொட்ட சொட்ட எழுப்பப்படுவார்கள். எஹராம் அணிந்த நிலையில ஒரு மூதாயிரம் ஹாஜி, அவரை எஹராமா கலையாதீங்க, அர்த்தம் கூடாதீங்க, அப்படியே அழுக்க பண்ணிடுங்க. அவரை எழுப்பப்படும் பொழுது லப்பை அல்லாஹும் லப்பை என்று தல்வியா சொல்லவங்க எழுப்பப்படுவார். ரசூல் சொல்றாங்க அவன் எப்படி அடக்கம் செய்யப்படுகிறோம் அப்படின்னு எழுப்பப்படுவீங்கன்னா, அப்ப நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கண்ணை பிடிக்கி கொடுத்துட்டு நம்ம அடக்கம் செய்யப்பட்டிருந்தா நம்ம எழுப்பப்படும் போது எப்படிதான் எழுப்பப்படுவோம்? குருடாக எழுப்பப்படுவோம். இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சரியா சார் நம்மளா கொடுத்தா பிரச்சனை, போற ஆக்சிடென்ட் கண்ணு போயிடுது, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது அது கண்ணு செஞ்சிருது, இப்ப நடக்க பண்றாங்க. இப்ப கண்ணு எழுப்பப்படுவோம்னா ஆக்சிடென்ட் என்பது அல்லாஹ் ஏற்படுத்துவது, கண் தானம் என்பது நீங்கள் ஏற்படுத்தியது. ரெண்டு வித்தியாசம் இல்லையா? கூடாது. சரிங்க, இப்ப நமக்கு கிட்னி தேவைப்படுது, நமக்கு கிட்னி தேவைப்படுது, யார்கிட்டயா வாங்கிக்கலாமா? தப்பு இல்ல, ஏன்னா இந்த ஆறாம் சட்டம் நமக்கு காப்பீடு கொடுத்தா, காப்பீடு கொடுத்தா அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. அதுல ஒருத்த முக்க வரவா வாங்கிக்கிறவங்க கிடையாது. அதே நேரத்தில் முஸ்லீம் நாடு சவுதி அரேபியா அங்க யார்கிட்ட கேட்கறது கிடைக்கலையா? இருக்கிற வரைக்கும் அவங்களா இருக்க அந்த புத்த விஷயம் இருக்கு, கிடையாது வச்சு என்ன பண்ண முடியும்? அது ஒரு கிடையாது. அவன் மைக்கோசி போட்டு டாக்டர் சொல்றதுமாய் கிட்னி திரிய வச்சுக்க முடியுமா? நான் மைக்கோசி போட்டு கிடையாது அவன் தெரியாம பண்ண முடியாது. இருக்கிற வரைக்கும் அனுபவிப்பான் ஹயாத்து, முடிச்சா வந்து நல்லா உழப்பி சேர்ந்தோம். சாமானியர்களின் பள்ளிகளில் விளக்குகளை அடைத்து விட்டு செய்வது ஏன்? அன்றைய இரவில் கபரஸ்தான் செல்வது ஏன்? பதவி செல்லக்கூடாதா? போகப்பட்டிருக்கேன். பள்ளிகளில் விளக்குகளை அடைச்சு நிற்கு செய்யறதுங்கிறது வந்து நம்ம இப்ப தகுதி கூட பழகிட்டோம். அது வந்து மன ஓர்மைக்காக, அது சாபான ராத்திரில நேரத்துக்கு பதிலாக அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எந்த நேரத்திலுமே இப்ப தாஜிட்டு வீட்டுக்கு தனிமை சொல்லுதா லைட்ல ஆஃப் பண்ணி நான் சொல்லுவேன். ஒரு மன மனசு ஒரு ஆகா இருக்கும் அந்த நேரத்தில் தனிமை ரெண்டு பெரிய சூழல் போது நின்று அல்ல பேசுற மாதிரி நமக்கு ஒரு பிடி வரும். ஒரு தனிமையில் பார்வை அனுப்ப போகாது எதுவும் தெரியாது. ஒரு மன உரிமையோடு கேட்கலாம். அதே மாதிரி அழுது துவாரம் செய்யறாங்க பக்கத்துல யாராவது வெக்கமா இருக்கும் கொண்டு வர மாதிரி அழுகுது சொல்லி அதே நேரத்தில் இருந்தாலும் சொன்னாங்க அது வெக்கமா இருக்காது. நம்ம அல்லாஹ் நேரடியா இருக்கிற மாதிரி நினைச்சு இதுக்காக எல்லாம் கிடைக்கப்படுது. மத்தபடி விளக்கணைக்கு சருத்து சருது விளக்கணைக்கான தாக்கி கிடையாது அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாது. சோ அந்த அடிப்படையில விளக்க அணைச்சுதான் சொல்லணும் அப்படின்ற கம்பல்சரி கிடையாது. விளக்க அணைஞ்சாமல் சொல்லலாம் அணைச்சு சொல்லலாம். ஒரு மன உரிமைக்காக விளக்க அணைக்கிற அவ்வளவுதான். சரி இரண்டு கம்பல் சார் செல்வது ஏன் பதவி செல்லக்கூடாதா அது அவங்க தான் ஏன் போறாரு எந்த ஆதாரமும் கிடையாது. அரிசி இல்லை இரவு கம்பல்சார் போறதுக்கு பகலில் போடக்கூடாதுங்கிறதுக்கு அதுவும் அன்னைக்கு ஆட்சி மட்டும் தான் போடுவோம். நல்ல விதவிதமா போக்கஸ் லைட் போட்டு அப்படியே சீரியல் இடம் சிக்கிட்டு அன்னைக்கு தான் அடுத்த நாளுக்கு ராஜன் போச்சு பேய் பகிர்ச்சா பாக்கல அப்படின்னு மரண நாட்டை கொஞ்சம் போக மாட்டான். அன்னைக்கு ஆட்சி பண்ண நாளைக்கு போக்கஸ் லைட் போட்டுக்கணும் பேய்லாம் வந்தா படிச்சு தெரியுற மாதிரி அப்படி போட்டா மட்டும் அன்னைக்கு ஆட்சி மட்டும் தான் போவாங்க. இந்துக்களின் மரணத்தை வீட்டுக்கு செல்லலாமா அப்படி சென்றால் குடிக்க வேண்டுமா அப்படிலாம் கம்பல்சரி கிடையாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மண் ரஸ்தரர் மையத்தை பற்றி எவ்வளோ செய்தீங்க ஜனாசாவை குளிப்பாட்டினால் குடிக்கிற சொன்னது. நீங்க ஜனாசா குளிப்பாட்டுறீங்க குளிப்பாட்டு இருந்தது தண்ணி எடுத்து போட்டுங்க கொடுங்க நீங்க சார் குளிப்பாட்டுறீங்க அப்ப கூட குடிக்கிற சொன்னது. மையத்துக்கு போயிட்டு குடிக்கணுமா காவிரி கலாச்சாரம் இஸ்லாத்தி அளவில் இந்துக்கள் இறந்தவர்கள் போகலாமா தாராளமா போகலாம் ஆறுதல் சொல்லலாம் அவங்களுக்கு இறந்த சொந்தக்காரங்க ஆறுதல் சொல்லுங்க அதுக்காண்டி அவங்க அவங்க செய்யறவங்க நம்மளுக்கு கையில் கூப்பிட்டு அது ஒரு மாலை கொண்டு அப்படிலாம் வரக்கூடாது. ஆறுதல் சொல்றதுக்காண்டி பணம் தரப்பட ஒரு சஞ்சாரிக்கும் அடுத்த சஞ்சாரிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் என்ன சொல்றது ரத்தம் முன்னிலையும் வஜிபுரணியும் ஒரு சுப்பினையும் வாஃபினி போக பண்ணி அதாவது கோழி குத்திரமா டபுள் டபுள் டபுள் சர்ஜா செய்யக்கூடாது. கொஞ்சம் உட்காரணும் உட்கார்ந்து ஒரு சின்ன துவா வச்சு அதுக்கப்புறம் சர்ஜா செய்யும் அதான் அந்த துவாவில் உண்டு. நீங்கள் மூழ்கி ஒதுக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீர்கள் சரி. ஆனால் மூழ்கி ஒரு நாட்களில் பள்ளி மாப்பிள்ளை பிள்ளைகளை பள்ளிக்கூட சொல்கிறார்கள். இதனால் எங்கள் வீட்டில் புட்டு பிஸ்கட் பேரிச்சம்பளம் ஆகியவற்றை கொடுத்து போக சொல்கிறார்கள். இது என்ன தீர்வு அந்த இவாட்டில் கேளுங்க. நாங்க அனுப்ப மாட்டோம் பிள்ளைங்க மூணு ஒரு பிள்ளைங்க நாங்க அனுப்ப மாட்டோம் அவங்க பிள்ளை மதரசாக்கு நல்ல சத்தம் அனுப்ப தவிர இந்த விதத்துல அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லுங்க. பிள்ளைங்க அனுப்பாதீங்க அதுல நீங்க சொன்னீங்க ஹிஜ்ரத் செய்ய சொல்லி ஹிஜ்ரத் செய்ய சொல்லி இந்தியாவில் நல்லா இருக்கணும் இங்கே இருக்க அப்படின்ட்டேன் இங்கே இருக்க நல்லா தான் இருக்கணும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டேன் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் இன்றைய பர்மா முஸ்லீம்கள் இதில் செய்ய தயாராக உள்ளார்கள். ஆனால் எந்த இஸ்லாமிய அளவு ஏற்படுத்து அதுதான் நானும் கேட்கிறேன் நம்ம எந்த இஸ்லாமிய அளவு தயாராக இதில் செய்யறதுக்கு நான் எப்படி நான் இதில் செய்யும் சொல்லி இந்தியா ஒரு நிலைமை வந்த பாபா நடத்தல இன்னைக்கு அவங்க தான் இஸ்லாமிய நம்ம இந்தியா இஸ்லாமத்தை ஃபாலோ பண்றோம் இஸ்லாமத்தை பின்பற்றுறோம் இஸ்லாமிய சரியத்தை ஃபாலோ பண்றோம். ஆனால் இந்தியா எந்த பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லைன்னு முடியாது எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது. இஸ்லாமத்தை விடும் அளவுக்கோ இஸ்லாமத்தை ஃபாலோ பண்ண முடியாத அளவுக்கோ பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி நீங்க அப்படி இதை செய்யணும் சொன்னா எந்த நாள் தயாராக உயர்ந்துறதுக்கு எந்த அளவுக்கு தயாரா இல்லை. நீங்க சொல்லி நீங்க ஐஎஸ் சேர்த்து தயாரா இருக்காங்க எல்லாம் ஈரானுக்கு போக அவங்க இப்ப சாப்பாடு எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்களா நம்ம போய் அவங்க இஷ்டப்படுற உட்கார் இருக்கா இருமையால் நடத்தப்படும் பள்ளிக்கூடத்தில் பொறியியல் மற்றும் மருத்துவத்திற்கு தேர்வாக தேவையான ஐஐடி ஜேஇஇ ஏஏபிஎம்டி போன்ற ஆல் இண்டியா நுழைவு தேர்வுக்கு பயிற்சி அளிக்கப்படுகின்றதா இல்லங்க அதான் பயிற்சி அளிக்கிறது இல்லை. ஏன்னு சொன்னா நான் எங்களுடைய நோக்கம் வந்து மெடிக்கலுக்கு போகணுங்கிறது தான். மாணவர்கள் அவங்க வந்து நல்ல மெரிட்ல இன்ஷால மெடிக்கலுக்கு போகணுங்கிறது தான். மெடிக்கலுக்கு போறதுக்கு அவங்களுக்கு தேவை ஒரே விஷயம் கட்டாகும் கட்டாக மாறும். ஏன்னா இந்தியாவிலேயே மெடிக்கல் காலேஜுக்கும் இன்ஜினியரிங் காலேஜுக்கும் நுழைவு தேர்வை எடுத்த ஒரே வைத்தியகரமான மாநிலம் அந்த மாநிலம் தான். இங்க வந்து என்ன சார் குறிக்காங்க கட்டாகும் கட்டாகும் இந்த கட்டாவுக்கு என்ன தேவைன்னா இவன் பைத்தியகாரத்தனமா சமச்சீர் கல்விங்கிற பேர் ஒரு பாடம் வச்சிருக்காங்க அந்த பாடத்தை அப்படியே கரைச்சு முடியும். கொஞ்சம் கூட புரிஞ்சிடக்கூடாது கொஞ்சம் கூட புரிஞ்சிடக்கூடாது எழுதக்கூடாது அப்படியே கரைச்சு முடியும். ஏன்னா இது இப்ப இல்ல நான் டென்த் படிக்கும் பொழுது நான் டென்த் படிக்கும் பொழுது ஒரு வாதியார் கணக்கு வாதியார் சேர்ந்து சொல்ல நல்ல அழகாக கணக்கு நடத்துவார் அப்படியே குறிச்சு குறிச்சு கூட கணக்கு இருந்த சமசலாம் சூப்பரா போட்டு ஏ புரிஞ்சாலே திருவள்ளிக்காரர் திருவள்ளிக்காசர் நீங்க சொல்றது ஐஏடி ஜேஏஇ ஏஏபிஎம்டி இதெல்லாம் அறிவாளிகள் சம்பந்தப்பட்டது. நான் இந்த சிஸ்டத்தை படிச்சு என்ன பண்ணணும், அப்படியே மதப்படி மதப்படி உருப்போட்டு உருப்போட்டு அப்படியே படிச்சு படிச்சு படிச்சு ஒரு அஞ்சு வருஷம் கொஸ்டின் பார்க்கலாம், அப்படியே பார்க்கலாம், அப்படியே படிக்கலாம், அப்படியே பார்க்கலாம், அப்படியே அப்படியே படிக்கலாம். கரெக்டா மூந்தி துடிக்கும் போது டாக்டர் ஆயிட்டாரே, முதல் வருஷமே டாக்டர் வந்து அலி சஜனா, முதல் வருஷம் அலி சஜனா என்ன கரெக்டா மூத்தி துடிக்கும் போது டாக்டர் மெடிக்கல்ல மெடிசன் போய் அறிச்சிருக்கா, இதுவரைக்கும் படிச்சது கிழிப்புள்ள படம், அந்த படம் கொஞ்சம் அறிவுக்கு வேலை அந்த நீங்கியே புரியுதுதா. இது கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்தா பைத்தியகாரமான சிஸ்டம் இது. என்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கன்னு சரி நம்ம எடுத்தாலும் அன்னைக்கு கல்வி நாசமா போச்சு. இன்னைக்கு பாருங்க அந்த பிள்ளைங்க டென்த்ல பிளஸ் டூ டென்த்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் 66 பேர், ஸ்டேட் செகண்ட் 533 பேர், ஸ்டேட் தேர்ட் 6233. நம்ம அஞ்சு பத்து வருஷம் முன்னாடி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஒரு பிள்ளை இருக்கும், ஸ்டேட் செகண்ட் ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை இருக்கும், ஸ்டேட் தேர்ட் ரெண்டு பிள்ளை மூணு பிள்ளை இருக்கும், அவ்வளவுதான். இப்ப ஸ்டேட் தேர்ந்து ஸ்டேட் வச்சுட்டு சர்வசாதாரணமாயிருச்சு. நல்லா பாருங்க வருங்காலத்துல இந்தியாவிலேயே மோசமான கல்வி தமிழ்நாட்டுதான் இருக்கு. இந்த கல்வி முறையை படிக்கிற பிள்ளைங்க அவர் சிபிஎஸ்சி படிச்சுட்டு யூபிஎஸ்சி போக முடியாது, யூபிஎஸ்சி போக முடியாது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்க முடியாது. ஏன்னா அந்த கூட சிபிஎஸ்சி சிலபஸ், அந்த சிலபஸ் கால் குச்சிகள் ஆரம்ப சமைச்ச சிலபஸ், இப்படி அநேகத்துக்கு மார்க் எடுத்தாங்க, இந்த மார்க்கு மரியாதை போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பயிற்சிகரமான சிஸ்டத்தில் நம்ம இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நாங்களும் அதுதான் கத்துக்கிட்டு வந்திருக்கு இங்கில. ஏன்னா எங்க நோக்கம் அந்த 150 பிள்ளைங்க அறிவாளி ஆக்குறது இல்ல, டாக்டர் ஆக்குறது, டாக்டர் ஆக்குறது, டாக்டர் சீட் வாங்குறது, அதுக்கப்புறம் டாக்டர் ஆகுறது, டாக்டர் ஆக்குறது, டாக்டர் சீட் வாங்குறது எங்க நோக்கம். அப்ப இந்த மாதிரி பயிற்சிகரமான சிஸ்டம் போடுது, நாங்க அதான் செய்ய வேண்டியது. அந்த பிள்ளைகளை அதனாலதான் பாருங்க இப்பவே யூபிஎஸ்சி ரிசல்ட் வந்திருக்குது. நான் எச்சோட துவா செய்யுங்க, அந்த ஞாபகம் ரெண்டு பிள்ளைங்க வரல இஷாமா, அதான் அடுத்து குடும்பமா ரிசல்ட். தமிழ்நாட்டில் இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டம் இப்படிதான் இருக்குது மொத்தமா. இதை படிச்சு இந்த பேங்க்ரவுண்ட்ல வர பிள்ளைங்களால அவன் யூபிஎஸ்சி போறதோ ஐஏஎஸ் ஆகிறதோ ஐபிஎஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அவன் மத்த மாநிலத்துக்கு பசங்க 20% பாடுறது கஷ்டப்படுதுன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு 200% கஷ்டப்படணும், அப்பதான் அவங்களுக்கு போக முடியும், அவங்களை போட்டி போட முடியும். விளையாட்டு படி படி படி படி படி இப்படியே வச்சு கசடி புரிந்தா படிக்க வேண்டியது இருக்காங்க. அந்த மெடிக்கல் சீட் வாங்கணும், இன்ஜினியர் சீட் வாங்கினதுக்காங்க. வரையறைகள் சில முத்தி போனவர்கள் அல்லாஹ் என்றாலும் ரசூல் என்றாலும் ஒன்றுதான் இருக்கிறார்கள். 24 ஒரு குடும்பமா அது முத்தி போன முத்தி போன கேஸ் முத்தா கேஸ் அப்படிதான் சொல்லுங்க, முத்தா அறுவரை அந்த கேஸ் அப்படிதான் சொல்லுங்க. அல்லாஹ் ரசூல் ஒண்ணு அப்படிங்கிறது அவங்க மரியாதையுடைய அடிப்படை கொள்கிறது. அல்லாஹ் எப்படி அல்லாஹ் காதல் இருக்கிறப்போ எல்லா விஷயம் செய்த சக்தி பெற்றோம்னா அதே மாதிரி ரசூலாவும் அல்லாஹ் எப்படி ஹாசிர் நாஞ்சோ எல்லா விஷயமும் அல்லாஹ் யாரு சொல்லா 100 நீங்க பாத்தீங்கன்னா 786 போடுவாங்க, அதுவே விதாத்து நம்மளால அதுக்கு 92 செலவு இருக்கும் பாத்திருக்கீங்களா, பாத்திருக்கியா வெளியிட்டு அதாவது மனசுக்கு இருக்கக்கூடிய 40 சலவாத்துகள் அதிசயம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அந்த 40 சலவாத்துகள் சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருக்கும், ஆனா சொல்லா சொன்னா அத்தனை சொல்லிட்டு அந்த தருவதை இருக்கிறாங்க. அவங்களுக்கு முக்கியமான அறிவிப்பு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாள வரக்கூடிய புதன்கிழமையிலிருந்து ஒற்றைப்படை இரவு ஆரம்பமா இருந்தது, 7:30 இரவு இன்ஷா ஆரம்பமா இருந்தது. ஏற்கனவே நம்ம எல்லாரும் சொல்றது சொன்னா வேற ஒற்றைப்படை மட்டும் தராதிங்க, 10 ஏற்கா பாருங்க இன்ஷா அல்லாஹ் 7:30 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி துணை மாவட்டத்தில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்கேன். முதல் 30 ஃபார்ம் 30 பேர் சொன்னால் அவ்வளோ ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம சமாளிக்க முடியல, அவங்க சாப்பாடு கூட அதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது, அதனால 30 பேர் கூட அலோவ் பண்ணோம். அதனால சீக்கிரம் அப்ளிகேஷன் வந்து வாங்கிங்க. அப்புறம் அந்த சகர் ஏற்பாட்டுக்காக 5 நாள் சகர், ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் செலவாகுது. அதனால ஏற்கனவே போன வருஷம் தான் ஒரு ஒப்பீனியன் கேட்போம், செய்யலாமா வேணாமான்ட்டு. அது நம்ம மஷ்வால என்ன முடிவு பண்ணா, அந்த வேலை பதுக்கு வர கூட்டம் யாருமே வந்து சாப்பாடுன்னு வர கூட்டம் கிடையாது, அது 10% தான் செய்வாங்க. 90% மாஷால இவ்வாறு வர்றவங்க அந்த சாப்பாடு கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து ஃபேமிலியோட வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் சமைக்கிறது சகசதான் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால நம்ம சங்கரி ஏற்பாடு பண்றோம். அது வந்து ஒரு புண்ணியமான புனிதமான செயல், நோன்பாடுகளுக்கு சங்கரி ஏற்பாடு பண்றது. அதனால சகோதரர்கள், நீங்க நண்பர்கள் யாராவது சேர்த்து ரெண்டு மூணு பேர் சேர்த்து நாங்க ஒரு சகர் குணப்படுத்துகிறோம், நாங்க 4 பேர் சேர்த்து ஒரு சகர் குணப்படுத்துகிறோம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ் வேலை. அது அல்லாஹ் உங்களுக்கும் பரவ செய்யணும், எங்களுக்கும் லேசா இருக்கும். அதனால யார் யார் விருப்பம் உள்ளவங்களோ இன்ஷா அல்லாஹ் அந்த பொறுப்பெடுத்துங்க. அதற்கான வாக்குறுதிகளையும் அதுக்கான தொகைகளையும் இன்ஷா அல்லாஹ் கீழே செக்ரட்டரி இருப்பாங்க, அவங்க நோட் கொடுத்துருங்க. அப்புறம் பெரியகுளம் தேனி மாவட்டத்தில் சுமையா ரத்தியத்தாலும் மதரசாலும் உள்ளது எதிர்பார்த்துருக்காங்க, உங்களுக்கு முடிஞ்ச உதவி செய்யுங்க.